सेवा करते पर्यंत आहे राज्य सरस्वती तस्मे वेदांत गुरवे भूयो भूयो नमो नमः। विशुद्ध विज्ञान खन स्वरूपम विज्ञान विप्राणन बद्ध दीक्षम दया निधिम देह भृतां शरण्यम एवं हरे ग्रीवमहं प्रपद्ये। श्रीशैल वंशामृतामह श्रीवास दूरे करुणैकपात्रम श्रीदेवनाथ ശ്രീമത്യശീലവംശാരാംഗുരുമണേ നിലമേഖാഖ്യദൂരേ ആത്മാത്രീയാദവാസ്തുതികരണം ശ്രീജ്ഞാനോ നം സേവാതാതോ ശ്രീ ആരോഗ്യം ഫലേ ജാഹിരോ ഭംഗം ഇതാമഹസ്യാപിതാമഹജപ്രാദേശസാദേശഫലപ്രദായശ്രീഭാഷ്യകാരോത്തമദേശികാജഹം ശ്രീശൈലോന്നാഥോദാഹരണമജഭക്തിപാദപ്രഥിയാഥവ രാമ രാമേതി മധുരം മധുരാക്ഷരം ആരോഗ്യകവിതാഖം വന്ദേ വാൽമീകിക്കോകിളം വാൽമീകേ മുനിജംഹസ്യകവിതാവർജുന ശൃണ്വന്താമകഥാനാദം കോണയാതി പരാംസിം യത്ര യത്ര രഘുനാഥ കീർത്തനം തത്ര തത്ര ഗൃഹമസ്തകാഞ്ജലിം ഭഗവാരി പരിപൂർണരോചനം മാരുതി നമതരാക്ഷതാന്തകം വൈദേഹി സൈതം സരദ്രോതരേ ഹൈമേ മഹാമണ്ഡപേ മധ്യേ പുഷ്പകവാസനേ മണിമയേ വീരാധനേ സുസ്ഥിതം അഗ്രേ വാചയതി പ്രഭഞ്ജനതുതേ തത്വം മുഖ്യപരം ഭരതാതിഥിവ്രതം രാമം ഭജേ ശ്യാമണം ശ്രീകാലക്ഷണ ഭരതൃഭാനുഭക്തമേതീരഘുനന്ദന പരബ്രഹ്മണേ നമ മഹേന്ദ്രപർവ്വതത്തിനുള്ള സമീപത്തുള്ള സമുദ്രക്കരയില சீதையை தேடுவதற்காக சென்ற முதலிகள் வானரர்கள் அங்கதன் ஹனுமான் ஜாம்பவன் அங்கதன் முதலியவர்கள்லாம் சம்பாதி மூலமாக சீதை லங்கையில் ராவணனுடைய அந்தப்புறத்தில் இருக்கின்றாள் என்கிற விஷயத்தை தெரிந்து கொண்டு ரொம்ப சந்தோஷப்பட்டாராம். இதற்கு காரணம் சீதை இருக்காளோ இல்லையோ என்ன பண்றது, தாயோபவேசம்தான் இருந்து உயிரை மாய்த்துக் கொள்ள வேணும் என்கிற எண்ணத்தோடு இருந்தவர்கள் எல்லாரும் சீதை இன்னும் ஜீவிச்சிருக்கான்ற ஒரு விஷயத்தை தெரிஞ்சின்றார். அது மாத்திரமில்ல எந்த இடத்துல இருக்கான்ற விஷயத்தையும் தெரிஞ்சின்றான். இவ்வளவு சொன்னதே இருக்கேன், அவன் மொத்த பேருக்கு ரொம்ப சந்தோஷமாயிருக்கான். சத்தியம் கஷ்டமானதாம் இனிமேல் நமக்கு ஜெயம் வரப்போறது சித்தம், அதனுடைய ஆரம்பம் தான் இது என்று இவர்கள் எல்லாரும் அந்த சம்பாத்தியினுடைய வார்த்தையினால தெரிஞ்சுண்டு ரொம்ப சந்தோஷத்தோடு இருந்தாலும் அந்த சம்பாத்திக்கும் தான் இழந்த சிறகுகள் மீண்டும் பெற்று அந்த இறக்கை ரெண்டும் மீண்டும் பெற்று அவரும் ராமகாரியத்தில் ஒரு காரியத்துல தனக்கும் ஒரு பங்கு இருக்கு, தன்னுடைய பாக்கியமே பாக்கியம் என்கிற சந்தோஷத்தோட கூட அக்ஷலாபோ உமாயும்பா சித்திகி பிரத்யேகாரகா இச்சுக்தா தான்ஹரின் சர்வான் சம்பாதிகி பரகோத்தமஹா என்பதாக. இப்பொழுது எனக்கு இந்த சிறகு பட்சம் கிடைச்சது, இலக்கை கிடைச்சது, இது நல்லா தெரிவிக்கிறது, உங்களுக்கு நல்லதுதான் நடக்க போகுதுன்றப்ப ஆகையால உங்களுக்கு காட்டி நிச்சயம் என்பதை சொல்லிக்கொண்டு அவரும் சம்பாத்தியும் கலந்தியாச்சு. இவர்கள் எல்லோரும் ஒரு பெரிய சந்தோஷத்தோட கூட அந்த பந்த கிழக்கில் வந்து சேர்ந்தாலாம். ஒத்தனா கோட்டிக்கணக்கில் இருக்கிற வானரர்கள் மக்களும் சமுதிரத்தை வந்துட்டார். இந்த சமுதிரத்தில் வந்தவுடனே இந்த சமுத்திரத்தை தாண்டி அண்ணண்ட போகணுமே ஒரு நிமிஷம் இந்த சந்தோஷம் வந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த அடுத்த கணத்திலேயே அந்த சந்தோஷம் வந்த இடம் தெரியாது போயிடும். அந்த மாதிரி சொல்றது நமக்கு நேர்படுறது. అంతమంది ஒரு பெரிய சந்தோஷம் வந்துருக்கு. சீதை இருக்கிற இடம் தெரிஞ்சு போச்சு, இனிமே நாம சீட்டையை கண்டுபிடிச்சிடலாம் நினைச்சிட்டு போறா. அந்த சமூகத்தை முடியுமா? எல்லா இடத்துலயும் ஆகாசம் காப்பிச்சிருந்தது. இந்த சமுதாயத்தை பார்த்தா ஆகாசம் வேற சமுதாயம் வேறையா தெரியலையே. ஆனா மொத்த பேருக்கும் அந்த முதல்ல எனக்கு எல்லாம் இது எப்படி தாண்டி நாம போய் எங்கேயிருந்து செய்ய நம்மளால முடியாது முடியாதுன்னு சொல்லிட்டு இருந்தீங்க, எந்த நல்ல காரியமும் செய்ய முடியாதுதான் போயிடும். நம்மளாலையும் முடியுன்ற ஒரு எண்ணத்தோட இருந்தாக்க சமுத்திரம் என்ன ஆகாசத்தைய கூட நாம தாண்டி விடலாம். இதுதான் அங்கங்க வால்மீகி பகவான் நமக்கு ஒரு வாழ்க்கையில எப்படி நடந்து கொள்ளணும்ன்றத காண்பிக்கிறார். நம்ம பையனா இந்த பையன் பசங்களாவே பார்க்க மாட்டான். இவனை எங்கேயிருந்து பிஎஸ்சி வாசிக்கிறது, எம்எஸ்சி வாசிக்கிறது, இன்ஜினியரிங் வாசிக்க வைக்கிறது, பயப்பட வேண்டிய அவசியமே இல்ல. நம்ம பையனும் வாசிப்பான், நம்ம பையனும் ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்குவான் அப்படின்ற கணக்கு எண்ணம் கணக்கு இருந்ததுன்னாக்கா மந்த மத்தியாக இருக்கிற பையனை கூட ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்க வைக்கலாம். இந்த புத்தி நமக்கு வேணும். நம்மளாலயா நாம எங்கேயிருந்து தர்ம காரியம் பண்றது, நாம எங்க பெருமாள் காரியம் பண்றது, நாம எங்கேயோ அதி அதிநீக்கமாக இருந்துருக்கோம், அம்மான் ஆழி போயிறான், அவன் எங்கேயோ இருந்துட்டு இருக்கான், அதையால நம்ம கஷ்டப்பட்டு மூலையிலேயே உட்காந்துருக்கோம்னு நினைச்சேன்னாக்கா கண்டிப்பா எதுவுமே பண்ணவே முடியாது. அதையால இந்த விஷாதம்ன்றது இருக்கு பாருங்கோ, இந்த சோகம்ன்றது நம்மளால முடியாது முடியாதுன்னு நினைக்கிறது, இது மனுஷனும் முன்னேற விட்டாமல் பின்னுக்கு இழுக்கக்கூடிய ஒரு விஷயம். அந்த இங்க அந்த மனக்காரியம் விஷாதோஷம் சாந்தி புருஷம், யாருக்கெல்லாம் இந்த மாதிரி ஒரு சோகத்தையும் ஒரு கஷ்டத்தையே நினைச்சிட்டு எப்பவும் அத்தையே நினைச்சிட்டு இருக்காளோ, நம்மளால முடியாது முடியாதுன்றதே நினைச்சிட்டு இருக்காளோ, அந்த இவாள்லாம் ஒரு காலம் முன்னேற முடியாது. அந்த சோகம் இருக்கு பாருங்க, சோகம் இருக்க அது அப்படியே நம்மள மனுஷன அழிச்சுடுது. அங்க இருக்க எல்லாத்தையும் பார்த்து நீங்க கஷ்டப்படாதீங்க, கவலைப்படாதீங்க, நம்மளால முடியாதது கூட ஒண்ணு உண்டான்னா எவ்வளவு தூரம் பெருமாள் நமக்கு ஒரு வழி காண்பிச்சிருக்கே, நீதியாக இருந்திருக்கிற எந்த இடத்துல இருக்கான்றதே தெரியாத இத்தனை நாள் நாம பிரமிச்சுட்டோம், சுத்தி சுத்தி வந்துட்டோம், இப்போ எங்க இருக்கான்ற விஷயத்தை காண்பிச்சு கொடுத்த பிற்பாடு அவர் சீதா பிராட்டியை பார்த்துதான் நம்மளால முடியாத கொள்ளுமானா நீங்க யாரும் கவலைப்படுவாங்கன்னு ஆசைப்படுத்துறாராம் அங்கதன். அங்கதன் தான் இந்த சேனைக்கு தலைவனாக வந்திருக்க. ஆகையால அங்கதன் சொல்ற வார்த்தை கேட்கிறான், யாரெல்லாம் இப்படி கவலைப்படுறவளாக இருந்திருக்காரோ அவளால புருஷார்த்தத்தை அடையவே முடியாது. அதையால சொல்றனாலே நீங்க ஒவ்வொருத்தருடைய செடியும் நீங்க சொல்லுங்க, யாரால என்ன பண்ண முடியுன்றது. வாசவம் பரிவாரியேதா என்ன அனுபவிச்சு சொல்ற பாருங்க, ஒரு பெரிய கும்பல், அதாவது ஒன்னு ரெண்டு நூறுல நோக்கு கணக்குலாம் வாங்குறமில்லைங்க, ஆயிரக்கணக்கில் கோடி கணக்கில் இருக்கிற வாகனங்கள், இத்தனை வாகனங்களுமா சேர்ந்து கேபிஎஸ்சிக்காக வந்திருக்கு. இப்போ இவைகள் மொத்த வாகனங்களையும் கட்டுப்படுத்துறதுன்றது இருக்க பெரிய காரியம். மனுஷனால கட்டுப்படுத்துறதே ரொம்ப கஷ்டம், அதுலயும் வாகனங்களை கட்டுப்படுத்துறதுன்றது இருக்க அது சுலபமான விஷயம் இல்லை. இவ மொத்த வாகனங்களில் ஒரு கல் இருந்து அந்த கல்லு மேல அங்கதம் ஏறி உட்காந்துட்டான். ஏறி உட்காந்து அங்க மொத்த பேரும் அந்த அங்கம் முடியாதுன்னு துக்கப்பட்டோ எவ்வளவு தூரம் போக முடியும், உங்களுடைய சக்தி என்ன இருக்குன்றத நீங்க சொல்லுங்க, அது மொத்தத்தையும் நான் கேட்டு என்ன பண்ணலாம்ன்றத நான் சொல்றேன் நானு. அது அங்கரன் சொல்ற வார்த்தை, எல்லா சைன்யங்களும் வரிச்சு அப்படியே வானர சைன்யங்கள் உட்காந்துருக்கு. அதுல முக்கியமா இருக்கவெல்லாம் சொல்றேன், எல்லாரும் வாழ்றவங்க வருஷத்தையா சொல்ல ஆரம்பிக்கிறார். நான் எத்தனை யோஜனை போவேன், இது 100 யோஜனை விஸ்தீர்ணம் தாண்டணும். இவா இருக்கிற இடத்துல இருந்து லங்காபட்டினம் இருக்கிறது சமுத்திரத்துல 100 யோஜனை. இந்த 100 யோஜனையும் தாண்டதுக்கு யாருக்கா யாராவது எவ்வளவு போக முடியும். முதல்ல கஜன் சொல்றாரு, அந்த கஜன் சொல்றதுக்கு நான் 10 யோஜனை போவேன், கவர்னர் சொல்லுவேன். இப்படி சொல்லச்சு அப்போ பக்கத்துல சாம்பவன் இருக்க, சாம்பவன் சொல்றேன், நான் 100 யோஜனை தாண்டுவேன், என்னால முடியும். ஆனா இப்போ வயசானவன் இருக்கேன். சாம்பவன் பிரத்யபாகதன் இந்த காலத்துல இப்ப எல்லாம் சொல்லிட்டு இருக்கா பாருங்களோ, அந்த காலத்துல நான் அப்படி பண்ணேன் இப்படி பண்ணேன்னு சொல்றாங்க. அந்த வார்த்தையை இங்க சொல்ல ஆரம்பிக்கிறேன். சாம்பவன் நான் அந்த காமல காலத்துல பெருமாள் திருவிக்ரம அவதாரம் எடுத்துட்டு, அந்த திருவிக்ரம அவதாரம் எடுத்த பெருமாள் நான் பிரதட்சணம் பண்ண அப்படின்னு சொல்லி சொன்னேன். பிரதட்சிணீகிருதா பூர்வம் பிரபமான திருவிக்ரமம் உபயோகமாக பெருமாளையே பிரதட்சணம் ஒரு விஷயமா இது என்ன பொறுத்த வரைக்கும் இது ஒரு விஷயமே இல்ல. ஆனா அதெல்லாம் அந்த காலத்துல சரிதானி மகம் பிரதானே மந்த விக்ரமான் எவ்வளவு காலத்துல என்னுடைய அளவிட முடியாததாக இருந்தது. இப்போ மந்த விக்ரமகா இப்போ தான் குறைஞ்சி போயிட்டு என்னது முடியலன்றத சொல்லல, அந்த மாதிரி எல்லாம் சக்தி இல்லாதனால நான் இப்போ போயிட்டேன், இப்போ நான் போயிட்டேன் அப்படின்னு சொல்றேன். இதுல அம்மா காலங்கள்ல வந்து பெரியவர்கள் அதே மாதிரி எல்லாமும் எழுந்து அனுஷ்டானத்துல தொழிலும் குறவில்லாமல் பண்ணி கொண்டிருக்கின்ற அரியன் சில சமயத்துல சாமி நடத்துல விஜயாபிக்கிறதும் திருநட்சத்திரம் ஆயிடுத்த சில அனுஷ்டானங்களை குறைச்சிட்டா என்ன இதை குறைச்சிக்கிற அளவுக்கு எனக்கு ஒன்றும் ஆசக்தி வரலடா. இதுதான் பெரியவா சொல்ற வார்த்தை. அந்த மாதிரி இந்த இடத்துல ஜாம்பவான் சொல்ற என்னால நான் அந்த காலத்துல பெரிய பராக்கிரமசாலியா நான் இருந்தேன், இப்ப எனக்கு மந்தகத்தியா அழுத்து. ஆனா இப்ப என்ன ஒரு சந்தேகம் அப்படின்னு சொன்னா இந்த 100 யோஜனை தாண்ட முடியாதுன்றது கிடையாது, கண்டிப்பா தாண்டிடுவேன். ஆனா திரும்பி ஒரு கால் வர முடியாத போயிடுச்சுன்னா ராமகரையும் கெட்டு போயிடுவேன்னு பாக்குறேன். திரும்பி வரதுக்கு எனக்கு சக்தி இருக்குமா இருக்காதான்றது தெரியாது, அதுக்காக தான் நான் யோசனை பண்றேன். சுவாமி பிரேஷ்ய கதஞ்சன சர்வா மொத்தத்தையும் அங்கதம் சொல்ற என்னால 100 யோஜனையும் தாண்டவும் முடியும், 100 யோஜனை திரும்பியும் வர முடியும். நாமும் சதசகஸ்திரம் நக்கியாக விசரிச்சது யோஜனாம் பகவான் சக்தா கந்தும் பிரதி நிவர்த்தித்தும் ஆகியால அப்ப எனக்கு ஒன்னும் கஷ்டமே கிடையாது. ஆனா எப்படி நான் திரும்பி வருது, அதாவது நான் போயிட்டு வந்ததுன்னு அங்க சொல்றேன். இங்க இருக்கிற ஜனங்கள்லாம் சொல்ற மொத்த பேர் சொல்றாங்க, ராஜாவா இருந்துருக்கிறவ அந்த நடுவில் தான் இருக்கணும், தவிர முதல்ல போகக்கூடாது. ஒரு தூதுவனா போகணும், கேள்வி வந்துடும். ராஜாவா இருக்கிறதுக்கு பண்ணியாச்சு, உச்சிதம் இல்ல என்பதாக சொல்றேன். கதஞ்சன அவதாரியம் ஜன சர்வா பிரேஷ்யா பலவந்தமான நீதான் எங்களுக்கு எல்லாம் சுவாமியாக இருந்துருக்கிறவர். சுவாமியாக இருந்திருக்கிறவர் நீர்தான் மூலமாக, எல்லாருக்கும் மூலமாக இருந்திருக்க. ஆகையால நீர் போகக்கூடாது. குருச்ச குருபுத்திர சம்ஹினா கபிசத்தமா பவந்தமா சிரிச்ச வயம் சமஸ்தா சத்த சாதனை. நீர் இருந்தாக்கா எப்படி நீர் போகாது. அதுக்கு மேல அங்கதம் சரி நான்கு விஷயமே நாங்கள் வாழறதுன்றா புனக்கு விதம் அஸ்மாதி காரியம் பிரயோகப்படுத்தணும். என்னாலும் போக முடியும் சொல்றேன், சொல்லிடுங்கள்னாக்கூங்களை ஒவ்வொரு காரியம் நடக்கிறது கூட ஒரு மூலையில தனியா உட்காந்துட்டு ராமநாமத்தை ஜபிக்கின்ற ஒருத்தர் உட்காந்துருக்காரு பாருங்கோ, அவரை போய் பார்த்தோம்னாக்க எல்லா காரியமும் சித்திச்சு போயிடும். ஆகையால அவரைதான் போய் பார்க்கணும் அப்படின்னா ஹரிப்பிரவீதம் ஹனுமன் யாரும் சேராசத்தை இருந்து சமாமத்தை ஜபித்து இருக்கவர் யாரு, வேற யாரும் இல்ல. தெரியுது. ಹನುಮಂತ ಏಕಾಂತ ರಾಮನಾಮ ಜಪಂ ಬಂದಿರ್ಕ அந்த ஜபம் பண்ணிட்டே ராம சுகம் ஏற்படுறதான் ராமநாமம் ராமன் அந்த ராமத்தை ராமநாமத்தை ஜபிக்கிறதையே அது அர்த்தம்லாம் தெரியும் அதுக்கு என்ன அர்த்தம்லாம் பத்தி விசாரமே இல்லாது அது அப்படியே கண்ணு அப்படியே தாரதாரையா ஜலம் வந்துட்டு அப்படியே சேவிச்சுட்டு இருக்காரா ராமனையே பிரத்யட்சத்துல சேவிக்கிற மாதிரி ராமநாமத்தை ஜபிச்சுட்டு இருக்காரா ஹனுமான் அவர் கிட்ட போறாராம் ஜாம்பவ பிரமுகர்கள் முதல் மொத்த பேரும் அங்க போறான் ூஷ்ணீம் ஏகாந்தமாச்சிரிச்ச ஹனுமன் கிண்ண ஜல்பதி. இங்க இவ்வளவு பெரிய மீட்டிங் நடக்கிறது, இத்தனை வானதாரியும் பிரத்யேகமா ஒவ்வொருத்தரையும் பார்த்து நம்ம யுவராஜா அங்கதன் கேட்டுட்டு இருக்க, ஒன்னால எவ்வளவு முடியும், ஒன்னால எவ்வளவு முடியும், ஒன்னால எவ்வளவு முடியும்னு கேட்டுட்டு இருக்க, நான் பத்து யோஜனை போவேன், இருபது யோஜனை போவேன், முப்பது யோஜனை போவேன்லாம் ஒவ்வொருத்தரா சொல்லிட்டு இருக்க, நீரும் இங்க உட்கார்ந்துட்டு இருக்கேன், இதுல எதுலையுமே நீர் சேர்ந்துக்காத தனியா நீர் இருக்கிற ஹனுமான் அதிராஜத்து சுக்ரீவஸ்து சமோகதி. நீர் என்ன சாதாரணவரா, நம்ம சுக்ரீவன் நம்ம ராஜாவாக இருந்திருக்கிற சுக்ரீவனுக்கு சமமான பராக்கிரமத்தை உடையவராக இருந்திருக்க, அதோடும் இல்ல ராம லக்ஷ்மணயோஸ்டாப்பி தேஜசாத பல்லையனச்ச. இப்ப இவாளுக்கு இந்த சைன்யத்துல இங்க இருக்கின்ற குரங்குகளுக்கு பொறுத்த வரைக்கும் பராக்கிரமசாலிகள் யாருன்னாக்க ராமர் லக்ஷ்மண சுக்ரீவர் இவாளதான் தெரியும். இவாளை காட்டிலும் பராக்கிரமசாலி வேற யாருமே இல்லைன்னுதான் இவாள் நினைச்சிட்டு இருக்கா. அவர்களுக்கு சமமான பராக்கிரமத்தை உடையவரா நீர் இருந்திருக்கு. அப்படி இருந்திருக்கிற நீர் தூஷ்ணீம் ஏகாந்தம் ஆசிரிச்ச ஹனுமன் கிண்ண ஜல்பதி. இப்படி ஏகாந்தத்துல தனியாக இருந்து கொண்டு ஒரு வார்த்தையும் பேசாமல் இருக்கிறே நீர் எப்படி சொல்லும்? ஜாம்பவான் கேக்குற புஜங்கான் உத்தரன் பட்சி மகாபாஹுர் மகாபலா பகுஜோஹி மயா திருஷ்டா சாகரேத மகாபலா. உங்களுடைய பலத்தை நான் எத்தனையோ வாட்டி நான் பார்த்திருக்கேன், எங்க சமுத்திரத்து மேல பறந்து போறதை கூட நான் பார்த்திருக்கேன் நான். அப்படின்னா பட்சையோர் எத்தலம் தசிய புஜவீரிய பலந்தவா விக்ரமஸ்தாபி வேகஸ்த நதே தேனா பகீயத்தை. கருத்மான் சமுத்திரத்துல இருக்கிற பாம்பெல்லாம் கொத்திட்டு போகச்சு சமுத்திரத்து மேல பறந்தாக்கா எவ்வளவு பராக்கிரமத்தோட சமுத்திரத்து மேல பறக்கமோ அப்படிப்பட்ட பராக்கிரமத்தோட நீர் இருந்திருக்கேன்றது எனக்கு தெரியும். உமக்கு தெரியுமோ தெரியாதோ எனக்கு தெரியும் சொல்ற. பலம் புத்தி தேஜஸ்வங்கவா விசிஷ்டம் சர்வபூதேஷு கிம் ஆத்மானம் நபஜதே. உம்முடைய பலம், உம்முடைய ஞானம், உம்முடைய தேஜஸ், உம்முடைய பராக்கிரமம், உம்முடைய சமயத்துக்கு தகுந்த மாதிரி நடக்கக்கூடிய ஒரு தன்மை, உம்முடைய ராம பக்தி, இவை எல்லாவற்றையுமே நான் அறிவேன். உமக்கு தெரியாததா, நீர் உமக்கு எதுவுமே இல்லாதது போல தனியாக உட்கார்ந்திருக்கிறேன்னு அனுமான ஸ்தோத்திரம் பண்ற. பாலகாண்டத்துல ராமனுடைய பராக்கிரமத்தை நான் தெரிந்து கொண்டிருக்கின்றேன், உமக்கு தெரியாது என்று தசரத சக்கரவர்த்தியினிடத்திலே விஸ்வாமித்திரர் சொன்னார். அகம் வைத்து மகாத்மானும் ராமம் சத்திய பராக்கிரமம் என்பதாக. அதே மாதிரியாக இந்த இடத்திலே அனுமானை பார்த்து சொல்ற, உம்முடைய பராக்கிரமம் எனக்கு தெரியும், உமக்கு தெரியாத போனா கூட என்பதாக. பலம் புத்தி தேஜஸ்வங்கவா விசிஷ்டம் சர்வபூதேஷு கிம் ஆத்மானம் நபஜதே. என்ன நீ இவ்வளவு தூரம் சொல்லிட்டு இருக்க, உமக்கு தெரியாதா? லங்கனே பிரபலே செய்வ பவிஷ்யதி மயா சமஹா மகாசத்தோ மகாதேஜ மகாபல பராக்கிரமஹா. உம்மை பொறுத்த வரைக்கும் அனுமான பொறுத்த வரைக்கும் அவருக்கு சமமான பலத்தை உடையவர் ரெண்டே பேர் தான். ஒன்னு அவருடைய அப்பா வாயு, இன்னொருத்தர் கருத்மான் தான். யாண்டத்திலேயோ பறக்கத்திலேயோ அவருக்கு சமானமான பலம் யாருக்குமே கிடையாது. அப்ப சொல்ற ஆகையால ஏவ முக்தா துஷ்டா ஜனனி தே மகா. உம்முடைய பிறப்பே எப்பேற்பட்டது அதை பார்க்கணும். அது ராமருக்கு அனுமாருக்கு தன்னுடைய பிறப்பை ஞாபகப்படுத்துகிறார் இப்பொழுது ஜாம்பவான். நீர் வாயுனுடைய குமாரர், அஞ்சனா தேவியினிடத்துல வாயுனிடத்துல வாயுதேவதைக்கும் அஞ்சனா தேவிக்கும் பிறந்தவர் நீர். நீர் உமக்கு சமானமாக யாருமே இல்லாததாக இருந்த ஒரு காலம் அது. இப்பவும் நீர் அப்படிப்பட்ட பராக்கிரமத்தோடயே இருந்திருக்க நீ. அதோட நீர் ஒரு காலத்துல நேர போய் அந்த ஆகாசம் முழுக்க சூரியனுடைய கதி எப்படி இருந்திருக்கோ அதே மாதிரி சூரியன் பின்னாடியே போகணும்னு சொல்லி போயின்றவர் நீர். அவ்வளவு பராக்கிரமத்தினால இருந்திருக்க அந்த சமயத்துல நம்ம என்ன பண்ணிட்டா, இந்திரன் சூரியனுடைய கதியை நீ தடுத்துறேன்றதுனால வஜ்ராயுதத்தால போட்டு அடிச்சுட்டா. அந்த வஜ்ராயுதத்தினால அடிச்சதுனால தாடையினுடைய ஒரு பாகம் அந்த வஜ்ராயுதத்தாலே அடிபட்டது. அன்றையிலிருந்து உமக்கு ஹனுமான் பெயர் வந்தது. அது மாத்திரமல்ல, உம்மை அடித்தவுடனே உம்முடைய தகப்பனாராக இருந்திருக்கிற வாயு சலிக்கிறதையே நிறுத்திட்டார். ஸ்தம்பிச்சு போச்சு, லோகமே ஸ்தம்பிச்சு போச்சு வாயு இல்லாம. இப்படிப்பட்ட ஒரு நிலையை பார்த்து பிரம்மதேவன் நமக்கு அனுகிரகம் பண்ணார், வாயு தேவதையை பிரார்த்தனை பண்ணார். இவருக்கு ஹனுமானுக்கு நான் விசேஷமான அனுகிரகம் பண்ணுகின்றேன், தயவு செய்து வாயு பகவான் மீண்டும் சலிக்க வேண்டும், எல்லா இடத்திலையும் காத்து வீச வேண்டும் என்பதாக. அதற்கு பட்சந்த பிரம்மா தன்னுடைய ஆயுதத்தினாலே உமக்கு பிரம்மாஸ்திரத்தை பிரயோகம் பண்ணாலும் கூட உமக்கு எந்த விதமான ஆபத்தும் வராது என்பதை சொன்னார். மரணம் சத்தியசியாதி வை பிரபோ, உமக்கு ஸ்வச்சம் நீர் எப்பொழுது மரணம் வேணும் என்று நினைக்கிறீரோ அப்பொழுது மரணம். ஆகையால சிரஞ்சீவியாக இருக்கும்படியான ஒரு நிலையை அனுகிரகம் பண்ணினார் பிரம்மா. இவை எல்லாவற்றையும் நீர் என்ன மறந்து போயிட்டேரா என்ன, உமக்கு தெரியாததா உங்களுடைய பராக்கிரமத்தை. அனுமானிடத்துல மாத்திரம் ஒரு விசேஷம், அனுமானுக்கு தன்னுடைய பலம் தனக்கு தெரியாது. இன்னொருத்தர் சொன்னாதான் தனக்கு அவ்வளவு பலம் இருக்குன்னு. இன்னைக்கும் கூட இப்ப பல பேர் இருந்துருக்கா, தன்னால முடியாது முடியாதுன்னு நினைச்சிட்டு இருக்க வாழ்க்கத்துல போய் ஒன்னால முடியாதது கிடையாதுன்னு சொன்ன உடனே ஒரு சந்தோஷம் ஏற்பட்டு அந்த காரியத்தை சாதிச்சிடுவா. அனுமானாட்டம் பண்றியடா அப்படின்னு சொல்லுவா அவளை பார்த்து. உன்னை சோத்திரம் பண்ணா காரியம் பண்ணிடுறியா அப்படின்னு. இது வஸ்துதா நடக்கிறது, இதுல ஒண்ணு கூட தப்பில்ல, சோத்திரம் நினைக்க வேண்டிய அவசியம் இல்ல. இது வஸ்துதா அனுமானுடைய பலத்தை ஜாம்பவான் தெரிஞ்சுட்டு அனுமானிடத்துல சொல்ற, உமக்கு இப்படிப்பட்ட பலம் இருந்துருக்கு, நீ இந்த ராமகாரியத்துல பங்கு கொண்டு சீதா பிராட்டியை கண்டுபிடிக்கணும்னு சொல்லி சொல்ற. இதுவரைக்கும் சாதாரணமான ஒரு ரூபத்தோடு இருந்த ஹனுமான் இப்ப அவருடைய பராக்கிரமத்தை பத்தி சொன்னார். அவருடைய தேஜஸ்ஸு, அவருடைய புத்தி, அவருடைய வீரியம், இது எல்லா பத்தியும் சொன்ன பிறகு, தான் வாயு தூணுவாக இருந்திருக்கையும் சொன்ன பிறகு, இதை ஞாபகப்படுத்தின உடனே பெரிய உருவை எடுத்துக்கொண்டாரா. அத பார்த்த உடனே அங்க இருந்திருக்கிற அத்தனை வானரர்களுக்கும் பெரிய சந்தோஷம் ஏற்பட்டது. பிரகடயம் தாம் ஹரிவீர வாகினியும் சடரூபம் மகதாத்மனகா. அப்படி ஒவ்வொரு வாட்டியும் அப்படி கொஞ்சம் போறோம் பண்றா, அந்த மூச்சு விடுறா, அந்த மூச்சு விடச்சே ரூபம் பெருசா போயிட்டு இருந்துருக்கான். இவ்வளவு திருவிக்ரமம் கிருதோத்தரம் நாராயணமிவ பிரஜா சம்சூயமானோ ஹனுமான் நிர்வர்தத மகாபலா. இது பிரகிருஷ்டா விஸ்மிதாஸ்யாமி சேவீக்ஷந்தே சமந்தபா. ஹனுமான் வளர்றத பார்த்தத உடனே இதுக்கு திருஷ்டாந்தம் எங்க போய் எதை சொல்லலாம் அப்படின்னு பார்த்தானா, ஒரே ஒரு திருஷ்டாந்தம் தான் சொல்ல முடியும். அந்த திருஷ்டாந்தம் அன்னை தினத்துல மாபலி சக்கரவர்த்தி யாகம் பண்ணின சமயத்துல யஜ்ஞ வாசத்துல யாக சாலையில வாமனா எழுந்தருளி எம்பெருமான் சிக்கைய வாங்கின பிறகு அவர் திருவிக்ரமனாக, அந்த வாமனாக இருந்திருக்கிற எம்பெருமான் திருவிக்ரமனாக வளர்ந்தது போல இவர்கள் பார்த்து கொண்டே இருக்கச்சே ஹனுமான் வளர்ந்தார். త్రివిక్రమం కృతోత్సాహం నారాయణమివ ప్రజాః. అన్నికి లోకత్துல இருந்தவா மொத்த பேரும் இது என்ன ஆச்சரியம் என்ன ஆச்சரியம்னு சொல்லி எம்பெருமானை எப்படி சேவித்தார்களோ அதே மாதிரியாக இங்க இருந்து கொண்டிருக்கின்ற வானரர்கள் அனைவரும் ஹனுமானை பார்த்து சந்தோஷப்பட்டாலாம். சம்ஸ்தூயமானோ ஹனுமான் யவர்த்தத மகாபலா சபாவித்யலங்கோலம் ஹர்டாத்பல முகாய்வானே. அவ்வளவு பெருசா வளர்ந்துட்ட பெரிய ஹனுமாராக ரூபத்தை எடுத்துட்டு உடனே லங்கைக்கு கிளம்பணும். கிளம்புறதுக்கு முன்ன நாம என்ன பண்ணணும்ன்றத வால்மீகி சொல்ற. அங்க இருந்திருக்கிற விருத்தாரா இருந்திருக்க பிரமுகாளாக இருந்திருக்கிற வானரர்கள் எல்லாரையும் சேவிக்கிறாராம். அபிவாத்திய ஹரின் விருத்தானே ஹனுமான் இதபிரவீதே. அவ மொத்த பேரையும் அவளெல்லாம் சேவிச்சுட்டு அவர் சொல்றாராம். வைணதேயமகம் தக்தாம் பரிகந்தும் சகஸ்ரஹா பன்னகாசனம் ஆகாசே பதந்தம் பட்சி சேவிதம் வேதம் கிரிசமாசங்கேன பரிகந்தும் சகஸ்ரஜா உத்தரேயம் கிவித்தேனம் அலிகந்தமிவாம்பரம் உதயாப்ரஸ்திதம் வாபி ஜ்வலந்தம் ரஸ்மிமாலினம் அனஸ்தமிதமாதித்யம் அஹங்கந்தும் சமுத்சஹே. நான் சூரியனை கூட நான் போய் அடைய முடியும். நீங்க சொன்னீங்கன்னா சூரியனை கூட நான் சுத்திட்டு வர முடியும். அவ்வளவு சக்தி எனக்கு இருந்திருக்கு. வைணதேய மகம் சக்தா பரிகந்தும் சகசிரதா. அந்த கருத்மானுக்கும் எனக்கும் போட்டி வச்சேனாக்க நான் சகவரிசன கருத்மான கூட தோக்கடிக்கிற சக்தி எனக்கு இருந்திருக்கு. எனக்கு மாத்திரம் உத்தரே மதிக்ராந்தும் சர்வான் ஆகாஷ கோச்சரானே சகரான் சோழயிஷ்யாமி தாரயிஷ்யாமி மேதினியும். ஆகாசத்திலேயே பிறந்து என்னால எல்லா இடத்திலையும் தாண்ட முடியும். சமுத்திரத்தையே வத்தடிக்கிற அளவுக்கு எனக்கு சக்தி இருந்திருக்கு. மேஜ பூமிய புழக்கக்கூடிய சக்தி எனக்கு இருந்திருக்கு. ஆகையால என்னுடைய சக்தின்றது இவ்வளவு அவ்வளவும் இல்லை, என்னால எல்லாம் முடியும். வைணதேய சிவாசக்தி மம வாபாரத சிவா ரிதே சுபர்ண ராஜானம் மாருதம் வா மகாபலம் நகர்பூதம் பிரபசியாமி என்மாம் புலத பனுவரதே. மூணு பேரால தான் முடியும். ஒண்ணு என்னுடைய தகப்பனாராக இருந்திருக்கிறார் வாயு பகவானால முடியும் எல்லா இடத்துலயும் போறதுக்கு. அதே மாதிரி வைணதேயராக கருத்வானால பெரிய திருவடியால தான் முடியும். அடுத்தது என்னால தான் முடியும், மீது யாராலையும் முடியாது. ஆகையால இப்படி ஒத்தரும் பெருமாள் திருவிக்ரமாவதாரம் எடுத்த மாதிரி நான் என்னுடைய சரீரத்தை பெருசா அணைக்கிண்டு நான் போறேன். நீங்க யாரும் கவலைப்பட வேண்டாம், சந்தோஷமா இருங்க. ஆந்திரி வைதேகியும் பிரமோதத்தம் பிரபங்கமா. நான் கண்டிப்பாக சீதையை பார்ப்பேன். நீங்க யாரும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்ல, எல்லோரும் சந்தோஷமாக இருந்திருந்தோ என்பதாக சொல்றார். அப்ப இந்த வார்த்தையை கேட்ட உடனே அங்க இருக்கவாள்தான் சொல்றார், நான் அங்க போய் லங்காம் வாபி சமர்ப்பிப்பேன் கச்சேய விதிமே போதி. நான் சாதாரணமானவன்ல, அந்த கண்டிப்பா அந்த லங்கைக்கு போய் சீதையை பார்த்துட்டுதான் நான் வருவேன். தவிர சாதாரணமா திரும்பி வரமாட்டேன். என்னுடைய காரியத்தின்றது நிச்சயம்ன்றது நான் சொல்றேன் நானே என்று சொல்லுகிறார். அப்போ ஜாம்பவான் சொல்றாம் ஹனுமான் இடத்துல, வீரகேசரின புத்திர வேகவான் மாருதாத்மகா ஞாதீனாம் விபுலா சோகா பயாதாத பிரணாசிதா தவ கல்யாண ஹிருதய கபி முக்கியா சபாகதா மங்களான்யர்த்தசித்யர்த்தம் கரிஷ்யந்தி சமாஹிதா. மங்களான்யர்த்தசித்யர்த்தம் கரிஷ்யந்தி சமாஹிதா. கொஞ்ச நேரம் முன்னே கவனிக்கல, இங்க இருந்த இத்தனை ஒன்னை சேர்ந்த பந்துக்களாக இருந்திருக்கிற பங்காளிகளாக இருந்திருக்கிற இத்தனை வானரர்களும் எப்படி அழுதாங்கிறது நீ பார்க்கணும். இப்ப நீர் உம்முடைய உருவத்தை காண்பித்ததுனால அவர்கள் எல்லோருக்கும் ஒரு பெரிய சந்தோஷம். அவர்கள் வயிற்றில் நீர் பால் வார்க்கிறேன் என்பதாக சொல்லுவதாலே அதை சொல்லுகின்றார். தவ கல்யாணிக்கிறவா எல்லாரும் உங்களுக்கு மங்களம் உண்டாகட்டும், மங்களம் உண்டாகட்டும் என்று ஆசீர்வாதம் பண்ணுகிறார்கள். கீழே இருக்கிறவா சின்னவாளா இருக்கிறவா உங்களுக்கு பல்லாண்டு பாடுகிறார்கள், பெரியவாளா இருக்கிறவா உங்களுக்கு ஆசீர்வாதம் பண்றார்கள். சொர்க்கதானிந்த சர்வேஷாம் ஜீவனானி வனௌகசாம். ஒண்ணு மாத்திரம் நேர் தெரிஞ்சுக்கோம், அன்வார பார்த்து சொல்றாரு, இத்தனை வானவர்களுடைய பிராணனும் உம்மை கையில தான் இருந்துட்டு இருக்கு. நீர் இந்த சமுத்திரத்தை தாண்டி லங்கையில போய் சீதைய பார்த்து, நான் சீதைய பார்த்தேன்ற ஒரு வார்த்தை எங்களுக்கு சொல்ற வரைக்கும் எங்களுடைய பிராணம் முழுக்க ஒன்னிடத்துலதான் இருந்துட்டு இருக்குன்றது ஞாபகத்துல வச்சுண்டு நீர் மேல காரியத்தை பார்க்கணும்னு ஜாம்பவான் சொல்ற. வேகவான் வேக சமாஹிதாத்மாரி பிரவீரான் பரவீரஹந்தா மனசமாதாய மகானுபாவா ஜகாமலங்காம் மனசா மனஸ்வீ. இதுதான் சுவாரஸ்யம். ராமனுக்கு மாதிரி ஹனுமானுக்கும், ராமனுக்கும் ஹனுமானுக்கும் முதல்ல சொன்னோம் ராமனுடைய பராக்கிரமத்தை தசரத சக்கரவர்த்தி தெரிஞ்சுகள விஸ்வாமித்தர் சொன்னார் அம்பேத்மன் மகாத்மானம் என்பதாக. அதே மாதிரி அயோத்தியா காண்டத்தில் நடந்த ஒரு நிகழ்ச்சி, கைகேயி ராமனிடத்துல தசரத சக்கரவர்த்தி இந்த மாதிரி வரம் கொடுத்துருக்க, அவருடைய கட்டளை நீ 14 வருஷ காலம் ஆட்டுக்கு போகணும்னு சொல்ற. சொன்ன உடனேயே மனசுனால முதல்ல ஒருத்தர், அப்புறம்தான் வார்த்தை வந்தது. நாம போறதுன்றது மனசுனால முதலே தீர்மானம் பண்ணிட்டே இருவர். அதே மாதிரி இந்த இடத்துலயும் சொல்ற, மனசுனால இவர் சமுத்திரத்தை தாண்டவே இல்ல, மனசுனால முதலே சமுத்திரத்தை தாண்டிட்டேறான். மனசா சமாதாய மகானுபாவா ஜகாமலங்காம் மனசா மனஸ்ரீ. ஜகாமலங்காம் மனசா மனஸ்ரீ. அந்த மனஸ்ரீயாக இருந்திருக்கிற அனுமான் லங்கையை தாண்டி முட்டாயிடுச்சு. இதுதான் இதுல விசேஷம். அவர் அங்கிருந்து கிளம்புற, கிளம்பச்சியும் கிளம்புறதுக்கு முன்ன என்ன பண்ணணும் எப்படின்றத சொல்றோம். ஊருக்கு போறோம், நம்ம ஊருக்கு போகச்சு பெரியவாளை சேவிச்சுட்டு போனோம், பெருமாளை சேவிச்சுட்டு போனோம், அங்க இருந்துட்டு இருக்கிறவாளுக்கெல்லாம் கேசவாயன மகான் சொல்லிட்டு கிளம்பி போனோம். கெடுமிடராயவெல்லாம் கேசவாவென்ற என்று நம் ஆழ்வார் அருளி செய்கின்ற பிரயாணே கேசவம் ஸ்மரன். பிரயாணத்துறும்போது கேசவனை மறைக்கணும், சாப்பிடுச்சே கோவிந்தாயின மகான்னு சொல்லிட்டு சாப்பிடணும், படுத்துக்கச்சே மாதவாயின மகான்னு சொல்லிட்டு படுத்துக்கணும். இப்படி பசங்களுக்கு நம்ம சின்ன வயசுல இருந்தே சொல்லி கொடுக்கணும். இதெல்லாம் நம்ம என்ன பண்ணணும்ன்றத இங்க ஹனுமான் என்ன பண்றாருன்னு பாருங்க. இவ்வளவு பராக்கிரமசாலியா இருந்திருக்க அவ இருந்தாலும் கூட அவர் அங்கிருந்து எல்லா தேவதைகளையும் பிரணாமம் பண்றாராம். சதுரியாய மகேந்திராய பவனாய ஸ்வயம்புவே பூதேப்யாஞ்சலி கிருத்வா சகாரக வனேமதிம். ஹனுமான் லங்கைக்கு கிளம்புறதுல இருந்து ஆரம்பிச்சு சுந்தரகாண்டத்துல சொல்லிருக்க, இது சுந்தரகாண்டம்னு சொல்லப்படுது. இதுவரைக்கும் நாம கிஷ்கிந்தா காண்டத்தினுடைய விஷயத்தை பார்த்தோம். சுந்தரகாண்டம், இந்த சுந்தரகாண்டம்னு இந்த காண்டத்துக்கே சுந்தரகாண்டம்னு பேர் வந்ததுக்கே காரணம் என்னன்னா, அந்த சீதா பிராட்டியை பார்த்து அந்த ராமபிரானுக்கு சோகத்துல ஆர்த்தராக இருந்திருக்கிற ராமபிரானுடைய மனசுல ஒரு சந்தோஷத்துக்கு ஏற்படுத்தின ஒரு நிகழ்ச்சியை சொல்லுகின்ற காண்டம் இது சுந்தர காண்டம். இதை காட்டிலும் சுந்தரமானது, அழகியது வேற எதுவுமே கிடையாது, சந்தோஷத்தை கொடுக்க வல்லது வேற எதுவுமே கிடையாது. இந்த சுந்தர காண்டத்துல இருந்திருக்கிற ஒவ்வொரு விஷயமுமே அது இதுக்கு மாத்திரமே தனியான சொல்ல வேண்டிய ஒரு விஷயங்கள், அவ்வளவு சிறப்பு பெற்றது. இந்த மீதி ராமாயணம் முழுக்க பாராயணம் பண்ணாட்டாக்க பரவாயில்ல, சுந்தரகாண்டத்தை மாத்திரம் பாராயணம் பண்ணாலே ராமாயண பாராயணம் பண்றதுக்கு சமம் என்பதாக சொல்லி பெரியவர்கள்லாம் சுந்தரகாண்டத்தை எப்பவும் பாராயணம் பண்ணிட்டு வழக்கம். இந்த சுந்தரகாண்ட பாராயணத்திற்கு எத்தனையோ பிரகாரங்கள் உள்ளன. 7 சர்க்கங்களா பாராயணம் பண்றது, ராகவோ விஜயம் தத்யாத்து என்று சொல்லக்கூடிய சில எழுத்துக்களை கொண்டு இத்தனை இத்தனை தர்க்கம் ஒவ்வொரு நாளைக்குன்னு சொல்லி இந்த மாதிரி பாராயணம் பண்றதெல்லாம் இருந்தவருக்கு அந்த சுந்தரகாண்ட விஷயத்தை நாம் இப்பொழுது பார்க்க போகின்றோம். ஹனுமான் இந்த வானரர்களாலே புரோத்சாகப்படுத்தப்பட்டு இங்கிருந்து கிளம்புற மகேந்திர சிகரத்திலிருந்து கிளம்புற தபோ ராவண நீதாயா சீதாயா சத்ருகர்ஷணேஷ பதமன்வேட்டும் சாரதாசரிதே பத்தி ராவண நீதாயா சீதாயா பதம் அன்வேட்டும் சீதையினுடைய இருப்பிடத்தை அறிவதற்காக ஹனுமான் கிளம்புறான். கிளம்புறதுக்கு முன்ன என்னென்ன பண்ணணும்ன்றத சொல்ற எல்லாரையும் பிரணாமம் பண்ற சூரியாய மகேந்திராய பவனாய ஸ்வயம்புவே பூதேப்ய அஞ்சலி கிருத்வா சகார கமனேமதி சூரியனுக்கு இந்திரனுக்கு தன்னுடைய தகப்பனராக இருந்திருக்கிற வாயு பகவானுக்கு பிரம்மாவுக்கு மீதி இருக்கிற பூதங்கள் எல்லாவற்றிற்கும் அஞ்சலி கிருத்வா சகார கமனேமதும் அஞ்சலிம் பிராங்முகம் குருமன்னை பவனாஜாத்மயோனையே தத்தோஹி வவருதே கந்தும் தட்சிணோ தட்சிணாந்திசம் மிகவும் திறமைசாலியாக இருந்திருக்கிற ஹனுமான் தன்னுடைய தகப்பனாரை நினைச்சுக்கிறார். ஊருக்கு போறதுக்கு முன்ன பெரிய வாழை சேவிச்சுட்டு போனோம். தன்னுடைய தகப்பனாராக இருந்திருக்கிற வாயு பகவான சேவிக்கிறார். அவரை சேவிச்சுட்டு இவர் சாமர்த்தியசாலியாக இருந்திருக்கிற கெட்டிக்காரராக இருந்திருக்கிற ஹனுமான் சிந்திக்க பார்த்து கிளம்புறதுக்கு சித்தமாக இருந்திருக்கார். ஹனுமார் வளர்ந்துட்டே போறோம். எதுக்காக? ராமவிருத்தியர்த்தம், ராமனுடைய காரியம், ராம காரிய சித்திக்காக, ராமனுக்காக வளர்ந்தேன். தனக்காக ஹனுமான் வளரல, அந்த வளர்ந்து சமுத்திர இவ பர்வசும் பௌர்ணமி தினத்தில் சமுத்திரம் எப்படி பொங்குமோ அதே மாதிரி இவரும் வளர்ந்து கொண்டே போறாரு. அவர் கடந்து போன அந்த ரெண்டு கையாலையும் அந்த பர்வத்தை மகேந்திர பர்வத்துக்கு மேல இருந்திருக்கிறதுனால இந்த பயில்வான்லாம் இந்த தூர தாண்டத்துக்கெல்லாம் பின்ன அந்த பராமரிசம் இப்படி இப்படி உடம்ப ஆட்டிண்டு இந்த கைய கீழே வந்து அதை கொஞ்சம் இது பண்ணி அமுக்கிண்டு பண்ணுவா. அந்த மாதிரி இவர் எவ்வளவு தூரம் தாண்ட போறே, அதுக்கு முன்ன அந்த மலையை இருக்க அந்த மலையை கையால இப்படி இப்படி பண்றான். அத பார்த்த உடனே அங்க இருக்கிற புஷ்பங்கள்லாம் மரங்கள்ல இருக்கிற புஷ்பங்கள்லாம் அப்படியே குட்டி போறதான். தேன பாத பமுக்தேன புஷ்பௌகேன சுகந்தேனா சர்வத சம்பிரத சைலா பபௌ புஷ்பபயோ யதா தேன ஜோத்தம வீர்கேன பீட்யஸ்த பர்வதா சலிலும் அந்த புஷ்பங்கள்லாம் கொட்டி போய் கொட்டி கீழே கொட்டி இவருக்கு ஒரு மங்களாசாதனம் பண்ணி வழியெல்லாம் ஒரு நல்லதை பண்றதான். திலீபன் சுஷேனையுடன் நந்தினிய நந்தினின்னு சொல்லக்கூடிய மாட்டை ஓட்டிண்டு காட்டுக்கு போறானா. காட்டுக்கு போகிட்டு காட்டுல இருக்கிற மரங்கள்ல கொடிகள்ல இருக்கிற புஷ்பங்கள்லாம் கீழே கொட்டி கொட்டிருக்குதான். மொத்தம் அப்படியே உதிர்ந்திருக்கான். அதை பாக்குற காளிதாசத்தோட வார்த்தை இது. ராஜா வரதுனால ராஜா வந்தாருனாக்கா ராஜா நடக்கிற இடத்துல புஷ்பம் அது தவிர பொறி இவைகள்லாம் தூவி வரவேற்கிறதுன்றது வழக்கம். இந்த காட்டுக்கு ராஜாவும் ராஜபத்னி வர்றாக்கா ராஜா வரதுனால திலீபன் வரதுனால அந்த புஷ்ப காடு என்னன்றது ராஜாவை வரவேற்றது புஷ்பங்களை கொட்டி என்பதாக சொல்லுகின்றான். அதே மாதிரி இங்கேயும் ராமகாரியத்துக்காக போறார் ஹனுமான். அந்த வழியெல்லாம் இந்த மரத்துல இருக்கிற புஷ்பங்கள்லாம் கொட்டி அந்த ராமனுக்கு அந்த ஹனுமானுக்கு ஒரு விசேஷமான சுவாகத்தை சொல்லும்படியாக அமைஞ்சி இருந்தது என்பதை சொல்லுகின்றார். அங்க இருக்கிற மரத்துலாம் பார்க்கணும் ராமன் என்ன பண்ற ஹனுமார் என்ன பண்ற நிகுச்ச கர்ணோ ஹனுமானு உற்பத்தியின் மகாபலகா வானரான் வானர வானர சிரேஷ்ட இடம் வசனம் அப்ரவீட்டு பெரிய உருவை எடுத்துண்டு அந்த மலை மேலேயும் ஏறி நின்றுண்டு கிளம்புறதுக்கு முன்ன அங்க இருந்துருக்கிற வானர சமூகத்தை பார்த்து ஒரு வார்த்தை சொல்ற ராகவ நிர்முக்தா சர ஸ்வசன விக்ரமா கச்சே தத்தமிஷ்யாமி லங்காம் ரப்பணபாலிதாம் நகி திரட்சாமியதிதாம் லங்காயாம் ஜனகாத்மஜாம் அனேனைவகி வேகேன கமிஷ்யாமி சுராலயம். என்ன பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு அதிவேகமாக செல்லக்கூடிய ஒரே ஒரு விஷயம் என்னவென்றால் ராமன். இது ஹனுமான் பிரத்யக்ஷத்துல பார்த்தவர். ஹனுமான் ஏழு சுக்ரீவனுக்கு ஒரு விசுவாசம் ஏற்படுத்துவதற்காக ராமனாலே ஏழு சால விரட்சங்களை தொலைக்கப்பட்டு ரசாசலம்னு சொல்லக்கூடிய பாட்டாளம் வரைக்கும் போய் மறுபடியும் அந்த பாணம் ராமனுடைய அம்பராத்தோணியிலேயே வந்து சேர்ந்ததை பார்த்தவர் ஹனுமான். அதுவும் ஒரே க்ஷணத்துல நடந்த விஷயம். அது சொல்ற யதா ராகவன் முக்தா சரஹா ஸ்வதர விக்ரமஹ. ராமனுடைய வில்லிலிருந்து புறப்பட்ட அம்பு மாதிரி நானும் அவ்வளவு வேகத்தோட செல்ல முடிந்தவன், செல்ல போறேன். கச்சே தத்வத் கமிஷ்யாமி லங்காம் ராவணபாலிதாம். ராவணனாலே ரட்சிக்கப்படுகின்ற அந்த லங்கையை ராம பாணம் மாதிரி நேர போய் அந்த லங்கையில போய் நான் நெருங்குவேன், லங்கையில போய் சேருவேன் நானு. எதி நகி திரட்சியாமி தாம், அங்க போனா சீதா பிராட்டியை நான் பார்ப்பேன். ஒரு கால் அங்க சீதா பிராட்டியை நாம் பார்க்கலாக்க இதே வேகத்தோட அலையலை சுராலயம், இதே வேகத்தோட நான் சொர்க்கத்துக்கு போவன், இந்திரனா இருக்கக்கூடிய இடத்துக்கு போவன். எதிவா திரிதிவே சீதாம் நத்ரக்ஷாமி கிருதக்ரமராஜானம் ஆனயிஷ்யாமி ராவணம். ஒரு கால் அந்த சொர்க்கலோகத்திலையும் நான் சீதையை நான் பார்க்காத போயிட்டேன்னாக்க நான் என்ன பண்ணுவேன் தெரியுமா, அந்த ராவணனை கட்டி பிடிச்சி இங்க இழுத்துட்டு வருவேன் நானு. ஆனயிஷ்யாமி ராவணம் சர்வதா கிருத காரியோகம் ஏஷ்யாமி சஹசீதயா. சர்வதா கிருத காரியோகம் ஏஷ்யாமி சஹசீதியா, நான் கண்டிப்பாக நான் போன காரியத்தை ஜெயிச்சிருந்துதான் வருவனே தவிர, சீதையை பார்த்துட்டு தான் நான் வருவனே தவிர, வெறும் கையோட நான் வரமாட்டேன். உங்கள் எல்லாருக்கும் நான் சொல்றேன் நான் நின்று ஹனுமான் சொல்ற. இதை கேட்ட உடனே அவர்களுக்கு எல்லாம் ரொம்ப சந்தோஷமா இந்த வார்த்தையை சொல்லிட்டு ஹனுமான் அங்கிருந்து கிளம்புறேன். கிளம்பினா இவருடைய வேகம் தாழல, இந்த வேகம் தாழாததுனால அங்க இருக்கிற மரங்கள்லாம் கூடவே கிளம்புவதுதான். ஊர் வேகோத்திதா விரட்சா முகூர்த்தம் கபிமந்தயோ பிரஸ்திதம் தீர்க்கமத்வானம் சுபந்துமிவ பாந்தவா. ஒரு திருஷ்டாந்தம் சொல்ற வால்மீகி. என்ன பண்ணணும், ரொம்ப பிரீத்தியோட இருக்கிறவா ஊருக்கு கிளம்பினாள்னாக்கா அவளுடைய பந்துக்கள் அவளோட கொஞ்ச தூரம் போய் கொண்டு விடுவா. புதுசா சொல்றாரு விதேசத்துக்கு போறாங்க ஏர்போர்ட் வரைக்கும் போய் செண்டா கொடுக்கறதுன்னு சொல்றது, இதெல்லாம் இன்னைக்கு ஏற்பட்டது, அன்னில இருந்தே நடந்துட்டு இருக்கிற ஒரு விஷயம் அது. இந்த மரங்கள்லாம் ஹனுமான் பின்னாடியே போச்சான். இது ஒரு இயற்கை நிகழ்ச்சி, ஹனுமானுடைய வேகம் தாங்கல, அதனால மரங்கள்லாம் அப்படியே கொஞ்ச காலம் வரைக்கும் அது மரம் கலந்தி அது ஹனுமார் பின்னாடியே வேகத்துல போச்சுன்றது. அந்த இயற்கை நிகழ்ச்சிய சொல்ற இதுக்கு திருஷ்டாந்தம், பந்துக்கள்லாம் ரொம்ப பிரீதியா இருக்கிறவாழ கொண்டு கொஞ்ச தூரம் உரைக்கணும். பிரசிதம் யுத்தமத்வானம் சுபந்தமி வசந்தவாக, ரொம்ப தூரம் போறவாழ கொண்டு விடுற மாதிரி மரங்கள்லாம் கொண்டு விட்டதுன்னு சொல்ற. இன்னைக்கும் இப்பவும் எனக்கு தோன்றது, அதாவது அரியனை பொறுத்த வரைக்கும் அதேனுடைய திருத்தகப்பனார் ஆச்சாரியனாகவும் இருக்கிறபடினாலையும் விபரம் திகப்பனாக மாற்றம் இல்ல, ஆச்சாரியனாகவும் எழுந்துள்ள இருக்கிறதுனால அவருடைய அனுஷ்டானங்களை சொல்றதுன்றது எந்த தப்பும் இல்லைன்றதுனால அடையே விஞ்ஞாபனம் பார்த்தேன் நான் இந்த இடத்துல. என்ன ஏதோ தத்தரமையை சொல்வதாக நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை, இது இது என்னுடைய கர்த்தவியம் கடமை. நாங்கள் யாராவது ஊருக்கு கிளம்புறதா இருந்தாக்கா நான் உங்க வானான்னு சொன்னா கூட ஒரு திருக்கோடி வரைக்கும் கொண்டு விட்டுட்டு ஒரு வழக்கம். அதாவது நம்மளிடத்துல இருக்கிற ஒரு பிரீத்தி, கேசாகண்டமாக சொல்லிட்டேடா சொல்லிட்டோம்ப்பா, அவர் சொன்னாலும் நாம சொன்னாலும் சொல்லட்டாலும் அவர் பக்கத்துல இருந்து கேசாகண்டமாக சொல்லிட்டு தடைவலட்சணம் சுதினம் தடைவ சாராபலம் சந்திரபலம் தடைவ வித்யாபலம் தெய்வபலம் தடைவ லக்ஷ்மிபதே தேங்கீர்த்தம் ஸ்மராமி என்று இந்த ஸ்லோகத்தை சொல்லி எம்பெருமான நினைச்சு கூட எல்லாம் சித்தியும் உண்டாகும். அந்த எம்பெருமானுடைய திருவடி நினைக்கிடமானாக்க அதுதான் தடைவ லக்னம், இதுதான் முகூர்த்த லக்னம், அந்த நாள் தான் சுதினம். அப்பதான் அதுக்கு தாராபலம் இருக்கு, சந்திரபலம் இருக்கு, எல்லா வித்யாபலம் தெய்வபலம் எல்லா பலமும் இருந்துட்டு இருக்கு. அயல இந்த ஸ்லோகத்தை சொல்லுவேன் பயாம ஹேத்ததோ நோ அபயம் அப்படின்னு சொல்லக்கூடிய வேத மந்திரத்தை சொல்லிட்டு நம்ம ஒண்ணும் இல்லாத ஒரு பக்கத்து ஊருக்கு காஞ்சிபுரத்தில் நாவல் பகிர்ந்து காஞ்சிபுரத்தா இருந்தா கூட இதை சொல்லி அனுப்பிக்கிறது. அந்த பிரீத்தி பரிவு நமக்கு, இது எனக்கு மட்டும் இல்ல, பசங்களுக்கு மாத்திரம் இல்ல, எந்த பந்துக்கள் வந்தாலும் எந்த ஒரு ஆத்ம சகாக்களாக வந்தாலும் எல்லாருக்கும் கொன்ற வழக்கம். அதே மாதிரி அம்மாவும் உள்ள இருந்தா கூட உள்ள இருக்கிற காரியம் மொத்தத்தையும் விட்டுட்டு பாத்திர வரைக்கும் வந்து ஒரு ரெண்டாம் வரைக்கும் வந்து கொண்டு விட்டு போவா. அது மாதிரி இப்பவும் முடியாத சமயத்திலயும் கூட பார்த்தே நின்றுட்டு தெற்கோடி வரைக்கும் நான் போற வரைக்கும் பார்த்துட்டே இருந்துட்டு இருப்பா, அப்புறமா தான் உள்ள போவா. இப்படி அந்த பெரியவாளுடைய அனுஷ்டானம், இந்த அனுஷ்டானத்துல எப்ப ஏற்பட்டு இவெல்லாம் மகாத்மாக்களா இருக்கிறபடினால அது அந்த காலத்துல இருந்து ஏற்பட்ட ஒரு அனுஷ்டானத்தை இன்னும் பின்பற்றி வருகிறார்கள். யாரா ஒரு பெரியவா வந்தாருனாக்கா உள்ள இருந்துட்டு சரி போயிட்டு வரோம் அப்படின்னு சொல்லக்கூடாது. வாசல் வரைக்கும் போய் அவளை கொண்டு விடணும், எவ்வளவு தூரம் முடியுமோ அவ்வளவு தூரம் போய் கொண்டு விடணும். அதுதான் இங்க வால்மீகி சொல்லுகின்ற கச்சிதம் தீர்க்க மத்தானம் பிரபந்தம் இவ பாந்தவாகா என்பதாகும். போகட்டு அந்த மொத்த பேருக்கும் ஒரு சந்தோஷம், என்ன இந்த ஹனுமான் ராம காரியமாக போயிட்டு இருக்க, ராம காரியத்தோட போயிட்டு இருக்கச்சு, அவருக்கு ஒவ்வொருத்தரும் யாரான ஒரு சகாயம் பண்ணணுமே, என்ன பண்றது என்ன பண்றதுன்னு சொல்லி சொல்றாரு. அப்ப சமுத்திரராஜனும் ராவனுக்கு ஒரு சகாயம் பண்ணணும்னு நினைக்கிறான். என்ன சகாயம் பண்றதுன்னு எத்தனை பண்றான், இவ்வளவு வேகம் போறவருக்கு இவருக்கு எதனா ஒரு சகாயம் பண்ணணும். எங்கன் தேசம் சமுத்திர ஜகாமத மகாகபி சத்து தசியான் கவேகன சமுத்திரத்து மேல ஹனுமான் பறந்து போறாரு. எந்தெந்த இடத்துக்கெல்லாம் பிராந்தத்து மேலாம் அவர் பறந்து போறாரோ அந்த இடத்தெல்லாம் பொங்கி பொங்கி எழுதுதான் சமுத்திரம் தான். ஒரு பெரிய சந்தோஷத்தோட பொங்கி பொங்கி எழுதுதான். அந்த ஹனுமான் போறதை பார்க்கணும். தச யோஜன விஸ்தீர்ணாஜாமாயே இவர் மாதிக்கவியாட்ட இவர் போறது ஹனுமான் போறதை வர்ணனை பண்றதை காட்டிலும் ஹனுமானுடைய சாய நிழலை பத்தி சொல்றாரு அவர். அந்த நிழலை பத்து யோஜன நீளம் 20 யோஜன அகலத்தோட கூட இருந்துட்டு இருக்கான் அது. அதோட மாத்திரம் இல்ல, ஜவே அறுதரா பகையத்துன்னு ஹனுமான் போற வேகத்தை காட்டிலும் அந்த நிழல் போற வேகம் இன்னும் ஆச்சரியமா பார்க்கலாம் போல இருந்துட்டு இருக்கு. அப்படியே தங்க தாம்பாளம் மாதிரி இருக்கு. சூரியன் மத்தியான வேளையில கிளம்புறவர் அந்த கிளம்பச்சே அவருடைய நிழல் அந்த ஜலத்துல படுறது, அந்த ஜலத்தை பார்த்தோம்னா சின்னமா இருக்கு தெரியுமா, பார்க்கறது இதையே பார்த்துட்டு இருக்கலாம் போல இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்ற. இந்த ராம காரியத்துக்காக சிறிய திருவடி ஹனுமான் இந்த சமுத்திர தரணம் பண்றத பார்த்துருக்கா, தேவதெல்லாம் பாக்குற, இதுக்காக தான் நாம இத்தனை நாளா காத்திருந்தோம் இது அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷத்தோட வவுருஷகும் தத்ர புஷ்பாணி தேவ கந்தர்வ சாரணாக தத்தாபி நகிதம் சோ தத்தாப நகிதம் சூரியா லவந்தம் வானரேஸ்வரம். தேவதெல்லாம் புஷ்பவருஷ்டி வருஷித்தாலும் சூரியன் தன்னுடைய ராமகாரியத்துல தன்னுடைய பங்கா இருக்கட்டும்னு ஹனுமான் இந்த சமுதிரத்து மேல போகச்சே வெயிலே தெரியாத மாதிரி அவர் தாமத்தையே காண்பிச்சுக்காமல் இருந்தாராம். ஹனுமானுடைய தரப்புனா மாருதி மதம் வாயு பகவான் அவர் கேட்கணுமா, தம் குழந்தையாச்ச சிஷே வேத ததா வாயோ அமகாரியார் பிரசித்தையே. சில்லுமே அவர் காற்று அடிச்சுதான் இப்ப இந்த மாதிரி போயிட்டே இருக்கு. சமுதிரத்துல இருக்கிற சமுதிர ராஜன் ஒரு மனசுல நினைச்சா ராமகாரியத்துக்காக ஹனுமான் போற, இஸ்ஹாக் வம்சத்துல இருக்கவாளுக்காக ஹனுமான் போற, அந்த ஹனுமான் அந்த இந்த ராமகாரியத்துல நம்மளுடைய பங்கும் இருக்கணும் என்பதாக. என்னுடைய வளர்ச்சிக்கு காரணம் இஸ்ஹாக் வம்சத்துல இருந்த சகரர்கள் தான். ஆகையால இஸ்ஹாக் வம்சத்தவர்களுக்கு நான் கட்டாயம் உபகாரம் பண்ண வேண்டும் என்று தீர்மானம் பண்ணிட்டார். அதுல மைனாக்கன்ற ஒரு பர்வத்தம், ஒரு காலத்துல மரங்களுக்கெல்லாம் ரெக்கை இருந்ததான். ரெக்கை இருந்ததுனால அங்கங்க கிளம்பி கிளம்பி போயிட்டு இருந்தான். அந்த கிளம்பு கிளம்பி போகச்சு எந்த இடத்துல திடீர்னு நினைக்கிறதோ அந்த இடத்துல இறங்கிடும். அந்த இறங்கினா அந்த ஊர்ல, அந்த ஊர்ல இருக்கிற பிராணிகள், அந்த ஊர்ல இருக்கிற வீடுகள் எல்லாம் அழிஞ்சு போயிடும். இந்த நிலைய பாக்கடா இந்திரன் அந்த மலைகளுக்கு இருக்கிற ரெக்கை எல்லாம் வெட்டிடுறோம். எந்தெந்த இடத்துல வீடுதோ அந்தந்த இடத்துல அப்படி அப்படியே இருந்துடுறது. அந்த மாதிரி இந்த இந்திரன் இடத்துல இருந்து பயந்து மைனாக்க பர்வத்தம்னு ஒரு பர்வத்தம், அந்த பர்வத்தம் சமுத்திரத்துக்கு போய் சமுத்திரத்துல ஒழிஞ்சின்றது. சமுத்திரத்துல உறிஞ்சின்ற உடனே சமுத்திர ராஜனும் அதுக்கு அடைக்கலம் கொடுத்த அன்னைய தினத்துல. அத அந்த மைனாக்க பர்வத்தத்தை பார்த்து சமுத்திர ராஜன் சொல்ல, ஒரு காலத்துல உனக்கு நான் அடைக்கலம் கொடுத்தேன், இப்ப எனக்கு நீ ஒரு சகாயம் பண்ணணும். ராமகாரியத்துக்காக அனுமானம் போகின்ற அவருக்கு நடுவுல ஒரு விசிராந்தி பண்ணிக் கொள்வதற்கு இடமாக நீ மேல கிளம்பி நீ இருக்கணும் என்பதாக. அஸ்ய சாட்சியம் மயா காரியம் இக்ஷ்வாக குலவர்த்தினஹா மம இக்ஷ்வாகவ பூஜ்யாஹ பரம் பூஜ்யதமாஸ்தவான். எனக்கு இக்ஷ்வாக வம்சத்தவர் மிகவும் பூஜ்யர்கள், எனக்கு மாத்திரமல்ல உனக்கு இன்னுமே அகையல சொல்றேன், நீ போகணும்னு. அவரும் மைனாக பர்வத்தமோ அந்த பர்வத்தமும் நடுவுல ஏந்திருக்கு. புத்தாசியம் ஜஹரேஷகம் இவர் மேல கிளம்புற சமுத்திரத்து நடுவுல நமக்கு ஏதோ ஒரு தடங்கள் வந்துடுறதுன்னு ஹனுமார் நினைச்சு பேரான். மத்திய லவணத்தோயசிய விக்னோயம் இது நிச்சிதான்னு அத்தையும் தாண்டி அதையும் வேகமா கிளம்புறான் ஹனுமான். அவருடைய வேகத்தை பார்த்த உடனே சந்தோஷப்படுற இந்த மலையரசன் சந்தோஷப்பட்டு அந்த மலையினுடைய உச்சி மேல ஒரு மனுஷ ரூபமாக மனுஷ ரூபத்தை எடுத்துட்டு அந்த சிகரத்துல இருந்துட்டு ஹனுமான பார்த்து சொல்ற, துஷ்கரம் கிருத்தவான் கர்மா தொமிதம் வானரோத்தமான நிபத்தி மனசிங்கேஷு சுகம் விசிரம்ய கம்யதாம். நான் உனக்கு அனுகூலம் பண்றதுக்கு தான் வர்றேன். நீ ஒரு பெரிய ராமகாரியத்துல இறங்கி இருக்க, உனக்கு ஒரு அனுகூலம் பண்றதுக்காக தான் நான் வரேன். ஒரு கொஞ்ச நாள் இந்த இடத்துல விசிரமிச்சுட்டு நீ பண்ணலாம் போகலாம் தோன்றது. சத்வாம் ராமஹிதே யுக்தம் பிரத்யக்ஷயதி சாகரா. இது நான் பண்ணல, சமுத்திரம் பண்றது. சமுத்திர ராஜனுடைய பிரேரணையினால நான் செய்யறேன்னு கிருதேக பிரதிகர்த்தவியம் ஏக தர்ம சனாதனா. இதுதான் இது அங்கங்க ஒரு ஆஃப் கோட்டட் வெர்ஸ் சொல்றது. கிருதேச பிரதிகர்த்தவியம் ஏக தர்ம சனாதனா என்பதாக. ஒருத்தர் நமக்கு உபகாரம் பண்ணாள்னாக்க அவளுக்கு நாம எந்த விதத்திலேயான உபகாரம் பண்ணணும், உபகாரம் பண்ணணும்ன்றதையே எப்பவும் நினைச்சிட்டு எந்த சமயம் கிடைக்கிறதோ அந்த சமயத்துல அவளுக்கு நாம மீண்டும் உபகாரம் பண்ணணும். இதுதான் சனாதனமான தொண்டு தொட்டு இருக்கின்ற ஒரு தர்மம். அந்த தர்ம பிரகாரம் நான் சொல்லுகின்றேன். அந்த சமுத்திரராஜனுக்கு அந்த காலத்துல சமுதிர சகர உங்களுடைய வம்சத்துல இக்ஷ்வாக வம்சத்தினாலே வளர்ந்ததுனாலே அவருடைய காரியம் ராம காரியத்துல தன்னுடைய பங்கம் இருக்கணும் சொல்றதுக்காக சமுத்திரராஜன் என்ன நியமிச்சிருக்க, என்னிடத்துல கொஞ்சம் விசிராந்தி பண்ணிட்டு நீ போடணும் என்பதாக சொல்ற. அப்போ சம்ஹி தேவ வரிஷ்டத்ய மாரத்தத்ய மகாத்மனா புத்திர சத்தி விவேகேன. நீ வாயு பகவானுடைய பிள்ளையினால வாயுக்கு எவ்வளவு வேகம் இருக்கோ அவ்வளவு வேகத்தோட நீ போற. உனக்கு நான் இப்ப சத்காரம் பண்றேன், இந்த சத்காரத்தை ஏத்துண்டு எங்களையும் அனுகிரகம் பண்ணிட்டு நாங்களும் ராமகாரியத்துல பங்கு கொள்பவர்களாக இருக்கும்படியாக பண்ண வேண்டும் என்று பிரார்த்திக்கிறார். இது மொத்தத்தையும் கேட்டுட்டு அனுமார் சொல்ற பிரீதோஸ்மிஹி கிருத மாதித்யம் மந்யுரே சோபனீயதாம். நீர் சொல்ற வார்த்தையே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துருக்கு. நீர் சொல்ற உபச்சாரங்கள்லாம் பண்ணிட்டு இங்க 5 நிமிஷம் 10 நிமிஷம் இருந்துட்டு போறதுக்கெல்லாம் எனக்கு அவகாசம் இல்லை. நீர் தப்பா நினைச்சுக்க வேண்டாம். மந்யுரே சோபனீயதான் சொரதே காரிய காலமே அகஸ்டா கதி வர்த்ததே. இந்த மத்தியானத்துக்குள்ள நான் இந்த 100 யோஜனையும் தாண்டி ஆகணும். யாகையால சாயங்காலத்துக்குள்ள அங்க போய் இறங்கிடணும் நானு. அதுக்காக சொல்றேன் நானே எனக்கு அவகாசம் இல்ல. அதோட நான் பிரதிஜா பண்ணிட்டு வந்திருக்கேன் நடுவுல எங்கேயும் தங்கறது இல்லைன்னு சொல்லிட்டு. ஆனா பிரதிஜாச்சு மயானத்தான் தரா அப்படி இருக்குச்சு. உங்களுடைய உபச்சாரத்தை என்னால ஏற்றுக்க முடியாத நிலையில இருந்துருக்கேன். இருந்தாலும் உங்களுடைய மனசு வார்த்தைகளை சொன்னதே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துருக்கு. உங்களா இதுவே போறோம்னு சொல்லி அனுமான சொல்லிட்டு அங்கேருந்து மேல கிளம்புறான். தேவதர்களுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா போயிட்டான். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்றும் பார்த்து சொல்லிட்டு இருக்க எப்படிப்பட்ட காரியம், எவ்வளவு பராக்கிரமசாலியா இருந்திருக்க இவர். இத பத்தி தேவதர்களுக்குள்ளயும் சித்தால் சாரணாள் இவாளுக்கெல்லாம் இதே வார்த்தையா இருந்திருக்கான். அப்போ இந்திரன் சொன்னானா, ஹனுமானுடைய பராக்கிரமத்தை இன்னும் எவ்வளவுன்றத பார்க்கணும். நம்ம இதுக்கு அந்த நாகமாதாவா இருந்திருக்கிற சுரசான்றவளை பார்த்து சொல்ற ஹனுமாருடைய பராக்கிரமத்தை எல்லாரும் தெரிஞ்சுக்கும்படியாக அதுக்கு உண்டான வழியை நீ பண்ண வேணும்னு சொல்ற. சொன்ன உடனே அந்த சுரதா என்ன பண்ற, அந்த ஹனுமார் வழியில நிக்கிற போற வழியில தடங்கல ஒரு ராட்சச ரூபத்தை எடுத்துட்டு பெருசா பெரிய வாயோட இருந்துருக்காவோ சமுத்திர மத்தியே சுரதா வித்தி ராட்சசம் வபு விகிருதங்க விரோபங்க சர்வத்திரபயாவகம் பிரபமானம் ஹனோமந்தம் ஆவர்த்தேத முவாச்சகான். அவர் வேகமா போயிட்டு இருக்கு. அந்த பறந்து போயிட்டு இருக்கிற அலுமார தடுத்து நிறுத்தி ஒரு வார்த்தை சொல்றான். வர ஏகபுரா தத்தா மம பார்த்தே திசத்வரா வியாதாய வக்ரம் விபுலம் பிதாசாமருதே ஸ்புரம். எனக்கு ஏற்கனவே பிரம்மா ஒரு வரம் கொடுத்திருக்க. யார் இங்கிருந்து இந்த இடத்தை தாண்டி போனாலும் என் வாயில போந்துதான் போகணும்னு சொல்லிருக்க. ஆகையால நீயும் போகணும், என் வாயில போந்துதான் அண்ணன் போக முடியும் அப்படின்னு சொல்ற. அப்ப ஹனுமான் பிரார்த்திக்கிற, நான் ஒரு பெரிய காரியத்துக்காக வந்திருக்கேன், எனக்கு நீ அனுகிரகம் பண்ணணும்னு முதல்ல நல்லதனமா கேட்டு பாக்குற. ராமர் எழுந்தது ராமருடைய காரியத்திற்காக நான் வந்திருக்கேன். என் பேர் ஹனுமான் பேரு. நான் சீதைய தேடிட்டு போயிட்டு இருக்கேன். நான் லங்கைக்கு போய் சீதைய பார்த்துட்டு வரச்சே வானா உன்ன பாக்குறேன். அசபாமை கேட்ட காரணம் ஆகமிஷ்யாமிதே வக்ரம் சத்யம் பிரதி சிறுமிதே. நான் சத்தியமா சொல்றேன், சீத்தைய பார்த்துட்டு சீத்தை இருக்கான்றத ராமன் சொல்லிட்டு மும்பாயிலே நான் பூந்து விடுறேன் நானு. ஆகையால எனக்கு இப்ப அவகாசம் கொடுத்து வழி விட வேணும்னு ஹனுமார் நல்லதனமா பிரார்த்திக்கிறாராம். பிரார்த்திச்சு அவ சொல்ற, அதெல்லாம் கிடையாது, எனக்கு இதுதான், இந்த இடத்தை யார் தாண்டி போறதா இருந்தாலும் என் வாயில தாண்டிதான் போனோம்னு சொல்லிட்டு இவ போற. சரி வாய தர பாக்கலாம்ட, ஒரு வாய தந்தா சரி என் நான் பூந்துக்கிற மாதிரி வாய பெருசாக்கின்றேன்னா நான் போறேன் நானுன்னு சொல்றேன். அப்படி வாயுள்ள போயிட்டு தானே வரணும். அவர் 100 யோஜன விஸ்தீர்ணம் வாயை திறந்து வச்சிருந்துருக்கான். அந்த வாயுள்ள போயிட்டு வாய மூடுறதுக்குள்ள இவர் வெளில வந்துட்டு பிரவிஷ்டோஸ்மி தேவக்ரம் தாட்சாயணி நமோஸ்துமி. இவ யாருன்னு தெரிஞ்சுட்டார் ஹனுமான். இவருக்கு நிச்சயமா சடங்கில் பண்றதுக்காக வரல என்பது தெரிஞ்சுட்டார். அதையால உன் வாயில பூந்து வரணும்னு சொன்னோ வாயில பூந்து வந்துட்டான். அவ்வளவுதான். பிரவிஷ்டோஸ்மி சீதே வக்ரம் தாட்சாயணி நமோஸ்துமே. உனக்கு ஒரு வணக்கம், உனக்கு ஒரு நமஸ்காரம்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி போறேன். இத பார்த்த உடனே அங்க இருக்கிற தேவதர்களுக்கு எல்லாம் ஒரே சந்தோஷம். ஹனுமானுடைய பராக்கிரமத்தையும் பார்க்கிறான், புத்திசாலித்தனத்தையும் பாக்கிறார், ரெண்டையும் பாக்கிறார். ஓ, இவர்தான் ஒரு தூதுவராக போறதுக்கு, இவர்தான் சமர்த்தர், இவர்தான் ஏற்புடையவர் என்பதை தீர்மானம் பண்ணிட்டார். இன்னும் கொஞ்ச தூரம் போறேன், கொஞ்ச தூரம் போனா சிங்கிக்கான்னு ஒரு ராட்சசி. அந்த ராட்சசி இன்னைக்கு பெரிய ஆகாரம், இத்தனை நாள் தான் நமக்கு ஆகாரம் கிடைக்காத இருந்து இன்னைக்கு பெரிய ஆகாரம் கிடைச்சிருக்குன்னு ஒரு சந்தோஷப்பட்டாலாம். அதிவேகமா போயிட்டு இருக்கார் ஹனுமான், போயிட்டே இருக்கிட்டு அவருடைய நிழலை பிடிச்சி இழுக்கிறார். நிழலை பிடிச்சி இழுத்தாக்க ஹனுமானால அனண்ட போக முடியல. இருந்தவளுக்கு எனக்கு பெரிய தனியாரசனை இன்னைக்கு நடக்க போறது, இவ்வளவு பெரிய தந்து நமக்கு வந்துடுத்து என்று நினைக்கிறாளா? ராஜாகிராகி மகாவீரியம் பதிதம் நாஸ்திரம். அந்த நிழலை பிடிச்சி விட்ட உடனே அண்ணன் போக முடியலையா? இது ஹனுமா தெரிஞ்சுட்டார். இங்க ஏதோ பெரிய ராட்சதி யாரோ தாயா நம்மளுடைய நிழலையே பிடிச்சி விட்டு நம்மள போக விட்டாத பண்றா, ஆகையால என்ன பண்றதுன்னு பாத்தாரா? அங்க பாக்குறா இப்போ பெரிய கர்ஜனை பண்ணிட்டு இருக்கிற ராட்சசி யாரு இருக்கா? பெருசா வாய திறந்துட்டு இருக்கா, அவ்வளவு பெரிய வாய திறந்துட்டு இருக்கச்சு இவர் குட்டி ஆகிட்டாராம். சங்கிப்ப முகராத்மானம் நிபபாத மகா கபி ஆசே தத்யா நிமஜந்தம் ததிருஷுகோ சித்தாச்சாரணாள். எல்லாரும் பார்த்துட்டு இருக்காளாம். இந்த வாயுள்ள பூந்துட்டேன், நம்மா திருட ஆகி பூந்த உடனே ஐயோ ஹனுமானுக்கு என்ன ஆயிட்டோ என்ன ஆயிட்டோன்னு பாத்துருக்கேன். யாரு ஏற்கனவே சுரசையனுடைய விஷயம் வேற, சிம்ஹிக ராட்சசி அனர்த்தமான ராட்சசி ஹனுமான அழிக்கணும்னு நினைக்கிறவர், இவன் வாயில போய் பூந்துட்டேறேன்னு அவ எல்லாரும் என்ன சொன்ன? இது ராகுனாலே பிடிபட்ட சந்திரன் போல இருக்குன்னா, ராகு மொழிங்க விடுற மாதிரி சந்திரன் மாதிரி இருக்காருன்னா, உள்ள போன உடனே அவளுடைய மர்மஸ்தானங்கள்லாம் அழிச்சு அவளுடைய துவம்சம் பண்ணிட்டு வெளியில வந்துட்டமானம் யசா சந்திரம் பூர்ணம் பரவணி ராகுனார். அவர் பெருமாள் சதஸ்தான கை தீட்சணையே மர்மான் அவருடைய சாமர்த்தியத்தினாலே அந்த ராட்சசியை அழித்து அவளையும் தாண்டி அங்கேருந்து நேர லங்கைக்கு வந்து லங்கையினுடைய வடக்கரையில வந்து சேர்ந்துட்டான். வந்து மாத்திரம் இல்ல, சசாகரம் தானவசந்தகாயதம் அந்த சமுத்திரத்தை தாண்டி லங்கையில வந்து அந்த லங்கைய பாக்குறா. அது பார்த்தா தேவலோகத்துல இருக்கிற அமராவதி பட்டணம் மாதிரி இருந்திருக்கான் அந்த லங்கை. அப்படிப்பட்ட லங்கைய அவர் பாக்குற, இவ்வளவு தூரம் 100 யோசனை தாண்டி வந்திருக்க, நம்மளால கொஞ்ச தூரம் கோவிலுக்கு நடந்து போயிட்டு வந்தாலே மூச்சு வாங்கிறது நம்மளால முடியல. ஆனா 100 யோஜனை போயிட்டு வந்தா கூட அவருக்கு ஒரு துளி சிரமம் கூட தெரியல. யோஜனானாம் சதம் ஸ்ரீமான் துளி கூட அவருக்கு சிரமமே தெரியாமல் அப்படி போறாம். இந்ததான் லங்காபத்னத்தை பாக்குறான். பெரிய பெரிய மதில், இவ்வளவு பெரிய மதில், எப்படி உள்ள நுழையிறதுன்னு தெரியல. அங்க பார்த்தா பெரிய அகழி இருந்துட்டு இருக்கு. இந்த சமுத்திரத்தை தாண்டினது வேற விஷயம், இந்த மதிலை தாண்டி இந்த அகழியை தாண்டி எப்படி போவேன் ராமர்னு தெரியலையே, என்ன இங்க வரையறான்றது அடுத்த விஷயம். ஆனா வந்து என்ன பண்ணுதே ராமர்னு ஒரு பெரிய விசாரம் வந்துதான். அசியாஸ்த மகத்தியும் கொத்தியும் சாகரஞ்ச நிரீட்சதா ராவணன் சரிப்பும் கோரம் சிந்தையாம சவானர. இவ்வளவு பெரிய சமுத்திரத்தையும் இந்த ஒரு அங்க இருக்கிற ரக்ஷணத்தையும் பார்த்து என்ன பண்ணுவாரு? ஏமான் துரிகமாம் லங்காம் துர்காம் ராவண பாலிதாம் பிராப்யாதிக மகாபாகவும் இங்கரிஷ்ய திராகமாம். ராமன் என்ன பண்ணுது, இந்த சமுத்திரத்தை எப்படி தாண்டுவ, இங்க ராவண பாலிதமாக ராவணனாலே ரட்சிக்கப்படுகின்ற இந்த லங்கையில வந்துதான் என்ன பண்ணுவேன்னு தெரியலையே என்று சொல்லி சொல்றான். என்னை பொறுத்த வரைக்கும் நான் நினைக்கிறேன், இந்த இடத்துல காற்று நாட்டியாகத்தான் சரையடி மட்டும் ராவணனுக்கு தெரியாமல் காற்று கூட அடிக்காதுன்றது தான் எனக்கு தோன்றது. அப்ப இந்த இடத்து உள்ளுக்குள்ள போகணும்னாக்க இந்த நல்ல பிரகாசத்தோட இருக்கிற இந்த சமயத்துல போகக்கூடாது. தெரிஞ்சும் தெரியாமலாக இருந்திருக்கிற உருவத்தை எடுத்துக்கொண்டு நான் போகணும். இதே உருவத்தோட நான் போனோம்னாக்க எல்லாரும் என்ன தெரிஞ்சுருவா, வந்த காரியம் கெட்டு போயிடும். ஆகையால நான் கண்டியா லட்சா லட்சேண ரூபேண ராத்திரோ லங்கா புரியுமையா பிராப்த கேலம் பிராப்த காலம் பிரவேட்டும் மே கிருத்யம் சாதயிதும் மகதி. ஒரு தூதுவனாக இருந்திருக்கிறவா அவசரப்பட்டு எந்த காரியத்தையும் பண்ணக்கூடாது. அந்த சமயத்துக்கு அந்த இடத்துக்கு ஏற்ப நடந்து கொள்ள வேண்டும். அப்படி நடந்து கொள்ளாமல் போயிட்டோமானா எந்த காரியத்துக்காக வந்தாலோ அந்த காரியத்தையும் கெடுத்ததோடு மட்டுமல்லாமல் சுவாமிக்கே ஒரு அழிவை ஏற்படுத்தி விடுவார்கள். ஆகையால நான் இப்ப தூதுவனாக வந்திருக்கேன், நான் சமயத்தை பார்த்துட்டுதான் நான் போனோம். பிரதோஷ காலே ஹனுமானே பூர்ண முப்பத்தவீரியவானே பிரவிவேஷபுரியும் ரம்யாம் பிரவிபக்த மகாபதாம். அந்த ராவணனுடைய லங்காபட்டினம் ஒரு பிளான்டு சிட்டி, எல்லா இடத்துலயும் தனித்தனியா தெருக்களும் அங்க மாளிகைகளோட கூட இருந்துருக்கு. அந்த லங்காபட்டினத்தை பிரதோஷ காலத்துல சாயங்காலம் அஷ்டமனானந்தரம் நடந்து போற அந்த உள்ள நுழையத்தே லங்காபுரியம். அந்த லங்காபட்டணமே ஒரு பெண் உருவ கொடுத்து எடுத்துட்டு அந்த லங்கைய காவல் தெய்வமாக காத்து கொண்டிருக்கின்றார். இவர் உள்ள போரே நகரியும் ராஷ்டிரதேந்திரச மகாங்கர்பகி அசதா ஹரிதாந்தோலம் பிரவிசந்தம் மகாகவி நகரி ஸ்வேனரூபேண ததர்ச பவனார்த்தகம். அந்த லங்காபட்டினத்து பெண் உருவத்தில் இருக்கிற அவளுக்கு தெரியாமல் ஒரு ஈ எறும்பு கொசு கூட உள்ள போக முடியாது. இவர் ஹனுமான் உள்ள போறதை பார்த்துட்டார். பார்த்த உடனே கேட்கிறார், கஷ்டம் கேனகான் வனாலயா, காட்டுல இருக்க வேண்டிய குரங்கே இங்க எங்க வந்திருக்க, நீ யாரு, எதுக்காக நீ வந்திருக்க என்று கேக்குற. அப்போ ஹனுமான் முதல்ல கேக்குற, நான் யாருன்றது உனக்கு சொல்றேன் நானே, அதுக்கு முன்ன நீ யாருன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னா போன் எடுத்துமானாக்க சில பேர் எடுக்க உடனே ஹலோ யார் பேசுறது அப்படின்னுவா. அவ யார் பேசுறதுன்றத சொல்லாமலே இங்க இருக்கிறவாளை பார்த்து எதிர் பக்கத்துல போன் எடுக்கிறவாளை பார்த்து யார் பேசுறதுன்னு அவளை கேட்பா. அவ திருப்பி கேட்பா, நீங்க யாருன்னு தெரிஞ்சுட்டா நான் யாருன்னு சொல்றேன்னு சொல்ற மாதிரி சொல்ற. காத்தம் விருப்பனையனா குரமாலி வந்திருக்கவே கிமாம் குரோகாதே, நீ யாரு நான் தெரிஞ்சுக்கலாமா, இப்படி கோரமான ரூபத்தை எடுத்துட்டு இந்த பட்டணத்தினுடைய வாசல்லையே இருந்துட்டு என்னையும் மேசேஜில் நிக்கிறையே நீ யாருன்னு தெரியலையே, தெரிஞ்சுக்கலாமா நானு அனுமா கேட்கிறேன். ராவணனுடைய ஆட்சியை எதிர்பார்த்து கொண்டு இந்த லங்கையே நான் காத்து கொண்டு இருந்திருக்கிற காவல் தெய்வமாக நான் இருந்திருக்கேன், நான் தான் பார்த்திருக்கேன், எனக்கு தெரியாமல் யாரும் உள்ள நுழைய முடியாது என்பதாக சொல்லுகின்ற. ஓ அப்படியா, நான் வந்து ஒரு குரங்கு ஹனுமான். லங்காயாவதனம் ஹனுமான் அவளை பார்த்து சொல்ற, எனக்கு என்னமோ இந்த லங்காபுரி ரொம்ப விசேஷமா சொல்ற, அந்த பட்டணத்தை பார்க்கணும்னு ஆசையா இருக்கு, அதுக்காக பார்த்துட்டு நான் உள்ள வந்துடுறேன். அதை பார்க்கறதுக்கு ஒருத்தான் வந்திருக்கேன். அங்க ஏதோ நிறைய தோட்டங்கள்லாம் இருந்துருக்கு, காடுகள்லாம் இருந்துருக்கு, வீடுகள்லாம் பிரமாதமா இருந்துருக்கு, அரண்மனைகள்லாம் இருந்துருக்கு கேள்விப்பட்டேன், அதை பார்க்கறதுக்கு ஒருத்தன் நான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி சொன்னாரா. அதை கேட்ட உடனே அவ என்ன பண்றான், அவ சொல்ற, என்னை ஜெயிக்காமல் யாரும் உள்ள போக முடியாது, அதையால நீ போறதுன்றது இப்ப சாத்தியமே இல்லை. தலையன வானர சிரேஷ்டம் தாடையாத, அவள் ஒரு பெரிய ஒரு ஹூங்காரம் பண்ணி அவளால ஒரு அற கொடுத்தாதான் அனுமார தாடையில. தலையன தா வானர சிரேஷ்டம் தாடையாமாத வேகிதான்னு அத பார்த்து நல்லா அடி வாங்கிட்டேன். ஹனுமான் என்னையே அடிச்சிட்டியா, சரி நான் என்ன பண்றப்பா, ஆனா நீ பெண்ணா போயிட்ட, அதுக்காக இடது கைய நல்லா கைய வரெல்லாம் மடக்கிண்டு ஒரு குத்து விட்டேரா அவரு. ஸ்ரீகேதி மன்யமானேன, தன்னுடைய பலத்தெல்லாம் பிரயோகம் பண்ணாமல் லேசா இப்படி தட்டினாராம். அத தட்டச்சேயே அவருக்கு கீழே விழுந்துட்டாராம். கிருபாஞ்சகார தேஜஸ்வி மந்தியபான, இவ பெண்ணுன்றதுனால அவளிடத்துல ஒரு தயை பண்ணாராம். அதையால அவர் லேசா அவளை இது பண்ண அதுவே அவளால தாங்க முடியல, கீழே விழுந்துட்டாவோ. அவ கீழே விழுந்த உடனே அவ எழுந்து சொல்றா, பிரசீத சுமஹாபாஹோ ராஜஸ்வ ஹரிசத்தம சமஜேசோ நிதிஷ்டந்தி சத்வந்தோ மகாபலா. சத்துக்களாக இருந்திருக்கவெல்லாம் எப்படி நடந்துக்கணுமோ அப்படி நடந்துக்கிறா. நீ எனக்கு அனுகிரகம் பண்ணணும்னு அந்த லங்கா பட்டினமே லங்கா தேவியே அனுமான இடத்துல பிரார்த்தனை பண்றாளாம். நான் ஏற்கனவே நான் எனக்கு கேள்விப்பட்டிருக்கேன், எனக்கு பிரம்மாவே சொல்லிருக்க, ஒன்னும் ஒரு சமயத்துல ஒரு குரங்கு வந்து ஒன்ன வீழ்த்தும், அப்பொழுது தெரிஞ்சுக்கோ இந்த தங்கைக்கு அழிவு ஏற்பட போகிறது, ராட்சச வர்க்கத்துக்கு அழிவு ஏற்பட போகிறதுன்றது. இப்ப நான் தெரிஞ்சுட்டேன், இப்ப ராட்சச வர்க்கத்துக்கே அழிவு ஏற்பட போகிறதுன்றது. ஆகையால நீ போயிட்டு வா, உள்ள சொன்னா போயிட்டு வா. நினைக்கிறையோ அது மொத்தத்தையும் பண்ணிட்டு சௌக்கியமா நீ திரும்பி வா, ஒன்னும் விசாரம் வேணா அப்படின்னா. ராத்திரியில கிளம்பி போறேன். மிசிலங்காம் மகாசத்வாம் விவேக கபிகுஞ்சரா பிரவிச்ச நகரீம் லங்காம் கபிராஜ சிதங்கரா. சுக்ரீவனுக்கு ஒரு நல்லது பண்ணுவதற்காக ராத்திரியில கிளம்பி எல்லா இடத்துலயும் லங்கை எல்லாம் போய் பாக்குறேனா. இந்த தெருவுல பார்த்தோம்னா ஒரு பக்கத்துல வேதாத்தியனம் பண்றவா இருந்திருக்காளாம். சுவாத்தியாய நிரதா செய்வாங்க ராவண தவயுத்தானே கர்ஜதோ ராட்சசனபி. சில பேர் ராவணனை தோத்தம் பண்ணிட்டு இருக்கலாம், சில பேர் கர்ஜிச்சுட்டு இருக்காளாம். ராஜமார்க்கம் சமாவிரத்யாஸ்திதம் ரட்சோகணம் மகது. இப்படி ஒரு ராட்சச கூட்டங்களை பார்த்துட்டே அண்ணன் போறேறாம். ஒவ்வொரு இடமா ஒவ்வொரு இடமா அந்த இடத்துல தேடிந்து வரேறாம். அங்க பார்த்தா சந்திரன் பிரகாசிக்கிறேராம். அந்த சந்திரனுடைய பிரகாசத்தை வால்மீகி சொல்ற, ஹம்சோ யதா ராஜதபஞ்சரஸ்தா சிம்ஹோ யதா மந்தர கந்தரஸ்தா வீரோ யதா கர்வித குஞ்சரஸ்தான் சந்திரோபி வப்ராஜ ததா அம்பரஸ்தா. அம்பரஸ்தா ஆகாசத்துல இருந்திருக்கிற சந்திரனும் பிரகாசத்தை நல்லா பிரகாசித்தான். இந்த வீர அது ஒவ்வொருத்துக்கும் திருஷ்டம். ஹம்சோ யசா ராஜத பஞ்சரஸ்தா. ஒரு வெள்ளியினால இருந்திருக்கிற கூடுல கூண்டுல ஹம்சம் அடைச்சி வச்சா எப்படி இருக்குமோ அப்படி இருக்கிறான் சந்திரன். சிம்ஹோ யதா மந்தர கந்தரஸ்தா. ஒரு குகையுள்ள இருக்கிற சிம்ஹம் மாதிரி அந்த சந்திரன் பிரகாசிக்கிறாராம். வீரோ யசா கர்வித குஞ்சரஸ்தா. மதம் பிடிச்ச யானை மேல உட்கார்ந்துருக்கிற மாதிரி, அதனுடைய அதீனமா இருந்திருக்கிற வீரன் மாதிரி சந்திரன் பிரகாசிக்கின்றிருக்கான். ராவணனிடத்துல பயந்துண்டு சந்திரன் பிரகாசிச்சுருக்கான்னு சொல்ற. ஒவ்வொரு இடமா ஒவ்வொரு இடமா பிரதி கிரகம் ஒவ்வொரு கிரகத்திலையும் தேடுறாராம். எங்க பார்த்தாலும் சீதையே காணவா. மனசு கஷ்டமா போயிட்டோம், இவ்வளவு தூரம் தேடிட்டோம், இன்னும் சீக்கைய காணமே, எங்க கொஞ்சம் எங்க போயிட்டாலும் தெரியலையே அப்படின்னு சொல்லி சொன்னார். அப்போ ராவணனுடைய ஒவ்வொரு வீடா தேடுற கிருஹாத்கிருஹம் ராட்சசானாம் உத்யானானி சதுர்விதா வீக்ஷமாணோ கிரகம் பிரப்தா பிராசாதாஷ்ட சசாரதா. துளிக்கூட பயம் இல்லாமல் வீட்டுக்கு வீடு தோட்டத்துல தோட்டம் ஒவ்வொரு தோட்டமா தேடிட்டே வரேனாம். எங்க தேடினாலும் ஆப்பிள்ளையான். அங்கேருந்து ராவணனுடைய பவனத்துக்கு கடைசியில வந்து சேர்ற ராவணனுடைய அரண்மனைக்கு தத்தோதரிசோத்ரிதபீகரூபம் மனோஹரம் காஞ்சனஜானுரூபம் ஆத்மபலானுரூபம் கிரகோத்தமம் யப்ரதிரூப ரூபம். ராவணனுடைய வீடு அரண்மனை எப்படி இருந்திருக்கு, அதுக்கு இந்த மாதிரி இருக்குன்னு சொல்றதுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக இன்னொரு இடம் இல்லாதபடி அவ்வளவு அழகா இருந்திருக்கான். அது ஒரே தங்கமயமாக இருந்திருக்கான். அந்த அரண்மனையை போய் பார்த்தாராம், அங்க போய் கேட்டினாராம். தசமுக பாகுபாலிதம் ஜனகசுதம் சுபூஜிதம் சுதிக்கிதம் பதிகுண வேக விகர்த்தி விநிர்ஜிதம் வேக நிர்ஜிதம். ராமனையே நினைச்சிருக்கிற சீதா பிராட்டிய காணாமல் ஹனுமான் ரொம்பவும் கஷ்டப்பட்டேராம். இந்த ஒரு புஷ்பக விமானம் இருந்திருக்கு, அந்த புஷ்பக விமானத்தை பார்த்து ஆச்சரியப்பட்டேராம். இது என்னதுன்னு தெரியலையே, இது என்னதுன்னு தெரியலையே, இப்படி ஒரு வைடம் வைதோரியங்களால இழைக்கப்பட்டதாக இருந்திருக்கே. அப்போ அந்த பவனத்தின் நடுவுல இருந்திருக்கிற மகாத்விமானம் மணிரத்ன சித்திரித்தம்னு சொல்ற அப்படிப்பட்ட அந்த விமானத்தையும் பாக்குற, அங்கேயும் ஒன்றும் தெரியல. சரி, அந்த ராவண பவனத்துல அந்த புஷ்பக விமானம் நிறுத்தி வச்சிருக்கு. அங்கேருந்து தாண்டி ராவணனுடைய அந்த புறத்துக்கு போற, அங்க பார்த்தா பர்சன் இருக்கலாம், எத்தனையோ அவள்ல பர்சன் இருக்கிறதெல்லாம் பாக்குறேலாம். இது பார்த்து ஒவ்வொரு இடமா பாக்குற, எங்க பார்த்தாலும் இது கிடைக்கவே இல்லை. இது சொர்க்கமா, இது தேவலோகமா, இது இந்திரனுடைய புறமான அமராவதி பட்டணமா, என்னன்னே தெரியாது. அப்படி அவ்வளவு அழகாக இருந்துருக்கான். அங்க பார்த்தோம்னாக்கா சில பேர் தான் இவ்வளவு நாள் வரைக்கும் வாசித்த வாத்தியங்களை கட்டிண்டு அப்படியே படுத்திருக்கலாம். இன்னொரு சில பேர் அப்புறம் ஒவ்வொருத்தர் பார்த்தோம்னாக்கா சில பேர் என்ன பண்றா, ஒருத்தருக்கு ஒருத்தர் அப்படியே கட்டிண்டு படுத்திருக்கலாம். இப்படி வருஷ வரிசையா வாழெல்லாம் பாக்குறா. அவ வைடூரியங்கள்லாம் ஹேமதோத்ராணி தான் சக்கரவாதாயுவதே அபராஞ்ச வைதூர்யா காதம்பாய் வபக்ஷிணஹாம். இது வைடம் வைடோக்கியம் இதெல்லாம் இருந்துட்டு அந்த அக்கப்புறத்துல எத்தனையோ பேர் இருந்துருக்காளாம். பாகுவோ நிபநிதாயா பாரிஹாரிய விபூஷிதானி அம்சுகானஜ ரம்யாணி பிரமத பிரசித்தரே அந்யாவட்சதி தான்யாதி புனர்புஜம் அபராத்வம் கமன்யாச்சபராணகுஜம். இன்னொருத்தர் மடியில ஒத்தர் மடியில ஒருத்தி பர்சன் இருக்காளாம், ஒருத்தர் ஒருத்தர் கட்டிட்டு பர்சன் இருக்காளாம். இப்படி எல்லாம் இருக்கிறவங்க ஒவ்வொருத்தரையும் போய் பாக்குறாளா, எங்க பார்த்தாலும் சீதா பிராட்டிய காணமா. புனஸ்தோ சிந்தையதாஸ்தாம் பரோகோ த்ருவம் விசிஷ்டா குணதோ சீதா அசாயமத்யாம் கிருத்தவான் மகாத்மா லங்கேஸ்வர கட்ட மாரிங்க கர்மா. இவ்வளவு தேடியும் காணமே இனிமேல்லாம் சீதா பிராட்டி இருப்பான்னு எனக்கு தோணல. அதோட இல்லாத இந்த இடத்துல சீதா பிராட்டி இருப்பாளான்றதும் எனக்கு சந்தேகமா இருந்திருக்கு. அதையால மறுபடியும் பாக்கலாம்னா இன்னும் கொஞ்சம் உள்ள போய் பாக்குறேரா. அந்த புறத்துள்ள பார்த்தா ராவணன் பட்டன் இருக்கானா, ராவணன் பத்து தலையோட புசு புசுன்னு மூச்சு விட்டுண்டு ஒரு தலையோட புரட்ட விட்டுண்டு பத்துந்தாலே எப்படி இருக்கும்னு தெரியாது. அது பார்த்தா கௌரம் தாங்க முடியாது. பத்து தலையோடையும் மூச்சு விட்டுண்டு புரட்ட விட்டுண்டு அவன் பர்சன் இருக்கிறத பாக்குறேன் ஹனுமான். இது பார்த்துட்டு என்ன இப்படி ஒரு பர்சன் இருக்க, அவ பக்கத்துல பாக்குற பக்கத்துல பார்த்தா சர்வ லட்சணத்தோட கூட ஒரு பெண்மணி பர்சன் இருக்கானாம். தயானாம் சாரு ரூபிணியும் சதாம் திருஷ்டா மகாபாகோம் பூஷிதாம் மாதாத்மஜாம் தர்க்கையா மாதசி தேதி ரூபயோவன சம்பதா ஹர்ஷேண மகதா யுக்தா அனந்த ஹரியோதபா. அந்த ராவணன் பக்கத்துல ரொம்ப ரொம்ப அழகா படுத்துட்டு இருக்கா ஒரு பெண்மணி, அது மந்தோதரி. ஆனா இதுவரைக்கும் ஹனுமான் சீதைய பார்த்ததில்லை. சீதைய தெரியுதுவான்னு சொல்லிட்டாரு. எப்படி இருக்கும், பொதுவா தெரியும் சீதை ரொம்ப அழகா இருப்பான்றது தெரியும். அது ஒன்ன மாதிரி இவர் இவ்வளவு நாள் பார்த்தவாளை காட்டிலும் தான் இத்தனை நாள் பார்த்தவாளை காட்டிலும் ரொம்ப அழகா இருந்துருக்கிறத பார்த்த உடனே இப்படிப்பட்ட அழகா அவர் பார்த்ததே இல்லாததுனால இவருதான் சீதைன்னு தீர்மானம் பண்ணிட்டேரான். தக்க யார பார்த்த செய்தே நீ ரூப யௌவன சம்பதா ஹர்ஷேண வாசனயுக்தா நந்த ஹரியோத்தபா. அவர் ரொம்ப ரொம்ப சந்தோஷப்பட்டேரான். இதுக்கு மேல ஒரு சீதையை கண்டுபிடிச்சாயை பற்றி எதுக்கு வந்திருக்குமோ அதை வந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரும் ஒரு பிரகாரமாக சந்தோஷத்தை வெளிப்படுத்துவார். இவர் குரங்கா போயிட்டபடினால இவர் சந்தோஷத்தை எப்படி வெளிப்படுத்தினார்னாட்டயாமாசுமோயம் வால்மீகி அவருடைய மகாகவியினுடைய வார்த்தை என்ன வார்த்தை தான் நிதர்சயம் சுவாம் பிரகிருதி கபி நாம் குரங்குகளுடைய பிரகிருதி இயல்பு என்னவோ அதை இங்க காண்பிச்சுட்டோம். இந்த சீதை வந்த காரியம் ஆயிடுத்து சீதையை பார்த்த உடனே ஒரு சந்தோஷம் வந்துருத்தான். இந்த வால் அடிச்சுக்கிறேனாம், அது மாத்திரம் இல்ல அடிக்கிறேனாம், மேல எகிரி எகிரி எகிரி எகிரி குதிக்கிறேனாம். வெளிப்படுத்திருக்கிறா. ஆனா ஒரு க்ஷணம் தான் பாக்கிற இருக்கு இந்த சந்தோஷம் இருந்தது, அடுத்த க்ஷணம் உடனே மாறிடுது. நாம ஒரே ஒரு விஷயத்த மாத்திரம் பார்த்துட்டு இது சீதைன்னு நிச்சயம் பண்ணிட்டோமே, இவளுடைய அழக மாத்திரம் பார்த்துட்டு சீதைன்னு நிச்சயம் பண்ணமே, இது தப்பு. சீதையினுடைய குணங்களை பார்க்கணும். ந ராமாயண வியுக்தாதா சொத்து மருகதி பாமினி நகோக்தும் நாப்பி அலங்கர்த்தும் ந பாதம் உபசேவித்தும். ராமனை விட்டு பிரிந்த சீதை போய் தூங்குவாளா, அவளுக்கு தூக்கம் வருமா? ஆகையால இது சீதா திராட்டியா இருக்க முடியாது. இங்க பார்த்தோம்னா ராவணன் பக்கத்துல பொருத்தன் இருக்கா, இது சீதா திராட்டியாவா இருக்க முடியும்? நிச்சயமா இருக்க முடியாது. ராவண விட்டு பிரிஞ்ச நாள்ல இருந்து அவள் சாப்பிட்டிருக்கவும் மாட்டா, தூங்கிருக்கவும் மாட்டா, அலங்காரமும் பண்ணிருக்க மாட்டா. இப்படி பூர்ண சம்பூர்ணமான அலங்காரத்தோட இருந்துட்டு இருக்கிறவோ நிச்சயமாக இவ சீதையாக இருக்க மாட்டாள் என்பதை அவர் சொல்லும் நிச்சயம் பண்ணுகிறார். நான்யம் நரமுபஸ்தாதும் சூராணாம் அபிஜேஸ்வரம் நகிராமதமஸ்கஷ்டிதே வித்யதே ஸ்ருதேஸ்வமீ. ஆகி ராமசமஸ்கஷ்டிதே ராமனுக்கு சமானமாக வேற யாருமே கிடையாது. ஆகையால ராமனை அனைத்த கைகளாலே அப்படிப்பட்ட கைகளை உடைய சீதை இன்னொரு பக்கத்துல கிடையாது. இவ்வளவு போய் நான் நினைச்சிருந்தே. ஆகையால இது தப்புதான். வேற எங்கேயான சீதை இருக்காளான சேரணும் என்பதாக நினைத்துக் கொண்டு மீண்டும் செய்வதற்காக மங்களம் கோகலேந்திராய மகனீய குணார்த்தயே சக்கரவர்த்தி தனுஜாய சார்வபௌமாய மங்களம் கவிதாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ.